శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది గురుభ్యస్తద్గురుభ్యశ్చ నమో వాకమధీమహే వృణీమహే చ తత్రాద్యౌ దంపతీ జగతాం పతి వందే బృందావనచరం వల్లవీజనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం యం ప్రవ్రజంతమనుపేతమపేతకృత్యం ద్వైపాయనో విరహకాతర ఆదుభావ పుత్రేతి తన్మయతయా తరవోభినేతుః తం సర్వభూతహృదయం మునిమానతోస్మి యస్వానుభావఖిలశ్రుతిసారమేకం అధ్యాత్మదీపమతితీర్షతాం తమూంధం సంసారిణాం కరుణయాః పురాణగుహ్యం తం వ్యాససూనుముపయామి గురుం మునీనాం నారాయణం నమస్కృత్య నరం చైవ నరోత్తమం దేవీం సరస్వతీం వ్యాసం తతో జయముదీరయేత్ జన్మాద్యస్య యతోన్వయాదితరతశ్చార్థేష్వభిజ్ఞస్వరాట్ తేనే బ్రహ్మహృదాయ ఆదికవయే ముహ్యంతి యత్సూరయః తేజోవారిమృదాం యథా వినిమయో యత్ర త్రిసర్గో మృషా ధామ్నా స్వేన సదా నిరస్తకుహకం సత్యం పరం ధీమహి ధర్మక్రోజ్జితకైతవోత్ర పరవో నిర్మత్సరాణాం సతాం వేద్యం వాస్తవమత్ర వస్తు శివదం తాపత్రయోన్మూలనం శ్రీమద్భాగవతే మహాముగృతే కిం వా పరైరీశ్వరః సద్యో హృధ్యవరుధ్యతేత్ర కృతిభిః శుశ్రూషుభిస్తక్షణాత్ నిగమకల్పతరోర్గలితం ఫలం సుఖముఖాదమృతద్రవసంయుతం పిబత భాగవతం రసమాలయం ముహురహో రసికా భువి భావుకాః కృష్ణాయ వాసుదేవాయ దేవకీ నందనాయ చ నందగోపకుమారాయ గోవిందాయ నమో నమః ఉత్తమవమర్తలమమైత్తదోరిడిత్తని వినుయ్తగనయాల్ అత్తిరలరక్కన్ముడిపత్తుమురుకొత్తన ఉదిర్తదిరలోన్ మత్తురుమిగుత్తతైర్మొయ్తవెనై వైత్తదునుమ్ అత్తనిడమాం అత్తిగిరి పత్తర్వినై తొత్తరవరుక్కుం అణి అత్తిగిరియే. సకల వేదంగళుకుం సారత్తై ఎడుతు చొల్వదాక சகல புராணங்களிலும் சிரேஷ்டமாக இருக்கக்கூடியது ஸ்ரீமத் பாகவதம். சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன் பிரளயம் முடிஞ்சவுடனே ஆதிகாலத்தில் ஜனங்களை எல்லாம் சிருஷ்டித்தான். சிருஷ்டிக்கும் போதே ரக்ஷணம் தான் பரம உத்தேசியம், ரட்சிப்பதற்காக சிருஷ்டி. சிருஷ்டி பண்ணிட்டோமேங்கிறதுக்காக ரக்ஷணம் அப்படிங்கிறது கிடையாது. அது மாதா பிதாக்கள் விஷயத்தில் குழந்தை பிறந்திருக்கோம்னா ரட்சிக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனால் பிரளயத்தில் ஜனங்கள் வந்து ஒரு சுகதுக்கமும் இல்லாமல் அப்படி இருக்கிறத பார்த்து இதுங்கள் சுகங்கள்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னும் சாஸ்திரங்களையெல்லாம் தெரிஞ்சுண்டு சர்வேஸ்வனுடைய திருவடியில் வந்து அடையணும் அப்படின்னு ஒரு அபிசந்தியாம். அதுக்காகவா சிருஷ்டி சென்று சென்றாகிலும் கண்டு சன்மம் கழிப்பான் என்று எண்ணி ஒன்றி ஒன்றி உலகம் படைத்தான் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகனும். அச்சித் அவிசிஷ்டான் பிரளயே ஜந்து நவலோக்கிய ஜாத நிர்வேதா கரணகலேவரயோகம் விதரசி விருஷசீலநாத கருணே துவம். பெருமாள் வந்து கருணையினாலே சிருஷ்டி பண்றான். சிருஷ்டினா கரண கலேபரங்கள் கொடுக்கறான், சரீரம் இந்திரியம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கறது. எதுக்காக அப்படின்னா தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய எழுப்பி ஆகாரம் கொடுக்கற மாதிரி. குழந்தை தூங்கிட்டே இருந்தான்னா 6 மணி ஆச்சு 7 மணி ஆச்சுன்னா அது சாப்பிட வேண்டியது, அது சாப்பிடணும். அதனால அம்மா எழுப்பி ஆகாரம் கொடுக்கற மாதிரி பகவான் கொடுக்கறான். அப்போ பரம உத்தேசியம் என்ன அப்படின்னு கேட்டா ஜனங்கள் எல்லாம் ஞானம் பெற்றுக்கணும், வெறும் சுகதுக்கத்தை அனுபவிச்சுட்டு இருந்தா போறாது, கூட ஞானம் பெற்று நித்திய லோகமான ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு வந்து சேரணும். சம்சாரத்தில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம். ஸ்வாபாவிகம் தவ சுகுருத்வம் இதம் கிருணந்தி அப்படிங்கிற இது பகவானுக்கு சுவாபாவிகமான சுகுருத்வம், நல்ல ஹிருதயம், எல்லாரும் நன்னா இருக்கணும்னு ஒரு ஹிருதயம். அதனால இந்த மாதிரி ஜனங்களை சிருஷ்டித்து அந்த ஜனங்களுக்கு நல்ல ஞானம் வரத்துக்கான என்ன வழியோ அந்த வழியும் உடனே கொடுத்துட்டோம். சிருஷ்டியோட கூடவே அது நடக்கிறது. ஒரு பக்கம் சிருஷ்டி நடக்கும்போது இன்னொரு பக்கம் வேதம், அந்த வேதத்தை கொடுக்கிறான் பகவான். சதுர்முக பிரம்மா மூலம்தான் சிருஷ்டி வருது. அப்ப சதுர்முக பிரம்மாவுக்கு நாபி கமலத்தில் சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டிச்சு அவருக்கு உடனே வேதத்தை முதல்ல கொடுத்துட்டார். நாலு வேதம் அவரை தெரிஞ்சுட்டு ஓதிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நாலு முகத்தை கொடுத்துட்டார். இந்த வேதங்களை வச்சுட்டு நீர் மேல லோகங்களை எல்லாம் சிருஷ்டியும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப பிரம்மாவானவர் லோகத்தை சிருஷ்டிக்கும் போது கூடவே அந்த வேதங்களையும் கொடுக்கிறார். வேதம் தானே தர்மா தர்மங்களை எல்லாம் எடுத்து சொல்றது நமக்கு. வெறும் சிருஷ்டி மாத்திரம் இருந்தா பிரயோஜனம் கிடையாது. அன்று உலகினையாக்கி அரும்பொருள் நூல் விரித்து அப்படிங்கிறார். லோகத்தை சிருஷ்டிச்சார், உடனே வேதத்தையும் கொடுக்கிறார் கூடவே. மனுஷ ஜென்மாவுக்கு வேதம் இல்லாட்டா பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா தர்மா தர்மங்கள்லாம் தெரியணும். தெரியலைன்னா அப்புறம் மிருக ஜென்மத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லை. மனுஷ ஜென்மான் சிரேஷ்டமா ஒரு சிருஷ்டி இருக்கும் இல்லையோ, மிருகத்துக்கும் அதுக்கும் வித்தியாசம் வேணும்னா, மிருகங்களுக்கு தர்மம் கிடையாது, அதர்மம் கிடையாது, பாபம் புண்ணியம் கிடையாது, சொர்க்கம் நரகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா மனுஷனுக்கு எல்லாம் உண்டு. அதை தெரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்க, நமக்கும் சொர்க்கம் நரகம் தர்மா தர்மங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலைன்னா அப்புறம் மிருகம்தான். எப்படின்னா அந்த ரிஷபோபதேசம் ஒன்று வரும் பாகவதத்தில். அதுல ரிஷபோபதேசத்துல சொல்ற ரிஷப பகவான் உபதேசம் பண்ற, நாயம் தேகோ தேகபாஜான் லோகே கஷ்டான் காமான் அருகதே விட்புஜாம் ஏ தப்போ நித்தியம் புத்திரகாயன சுத்தம் சுத்தேத்யஸ்மாத். ரிஷபர் வந்து தன்னுடைய குமாரர்களுக்கு உபதேசம் பண்றார். அப்பா இந்த சரீரம் உங்களுக்கு இருக்கே, இது மிருகங்களுடைய சரீரம் மாதிரி நினைக்காதுங்கோ. மிருகங்களுக்கு ஆகாரம் நித்யா பயம் மைதுனம் எல்லாம் உண்டு. சாப்பிடணும், ஆகாரம், தூங்கணும், பயம், குடும்பம் நடத்தணும், குட்டி போடணும், அந்த குட்டிகளுக்கு ஆகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லா மிருகத்துக்குமே உண்டு, இது மனுஷனுக்கும் உண்டு அப்படின்னா அப்போ மிருகத்துக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? அவர் சொல்றார் வீதியில, நான் மிருகம்னு சொல்றேன், அவர் சொல்ற வீதியில் தெருவில் இருக்கக்கூடிய நாய்க்கும் ஆத்துக்குள்ள இருக்கக்கூடிய நமக்கும் வித்தியாசம் கிடையாது. என்ன எல்லாம் அதுவும் தான், மதுவும் தான் குட்டி போடுறது, அதுவும் தான் ஆகாரத்தை பார்த்துக்கிறது. வித்தியாசம் எங்க இருக்குன்னா, தப்போ நித்தியம் புத்திரகா, நமக்கு ஒரு தபஸ் இருக்கு, தபஸ்னா ஞானம், நமக்கு ஒரு அதிகப்படியான ஒரு ஞானம் ஒன்று இருக்கு, அது பகவானை பற்றிய ஞானம், அது தர்மத்தை பற்றிய ஞானம், அது மிருகங்களுக்கு கிடையாது. இது எத்தனையோ நாளா மிருகங்கள் இப்படிதான் இருந்துச்சு. 10,000 வருஷம் இல்லை, 20,000 வருஷம் இல்லை, 30,000 வருஷமாக மாறாம இருந்துச்சு. ஆனா மனுஷன் மாறிட்டே இருப்பான், ஏன்னா ஞானத்துல இவனுக்கு அபிவிருத்தி அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கணும். நேற்று இருந்த மனுஷன் இன்னைக்கு இருக்கக்கூடாது, போன வருஷம் இருந்த மாதிரி நம்ம இந்த வருஷம் இருக்கக்கூடாது. இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி வந்ததுன்னா சில ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவோம், சில பேர் இந்த வருஷம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஆச்சு. இல்லை புது வருஷம் வந்தது, சித்திரை மாதம் 1ஆம் தேதி வந்ததுன்னா அப்போ இது வரைக்கும் போனது போகட்டும், இந்த வருஷம் நம்ம இனிமேல் சில நல்ல காரியங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு அதை மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறாங்க, அதுதான் மனுஷன். அதுக்கப்புறம் அடுத்த சித்திர வருஷம் என்ன பண்ணுவான்னா, அடுத்த வருஷம் சித்திர மாசம் என்னன்னா அதே தான் திருப்பி சொல்லுவான். ஏன்னா அது முடிஞ்சாதானே. இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம மேல மேல போகணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா மிருகங்களுக்கு அப்படி கிடையாது. மாற்றம் எனது மானிட தத்துவம் அப்படின்னு நான் தமிழ்ல ஒரு புலவர் சொல்லிருக்க. மாற்றங்கிறது நான் மனுஷன், நான் மாறிட்டுதான் இருப்பேன். மாறாதிருக்க நான் வனவிலங்கல்ல, நான் வனவிலங்கு இல்லை, ஒரே மாதிரி இருக்கிறது. மனுஷன் மாறிண்டே இருக்கணும், மனுஷனுக்கு ஞானம் அபிவிருத்தம் ஆயிட்டே இருக்கணும். அப்ப அந்த ஞானத்துக்கு காரணமா ஒன்று வேணுங்கிறதுக்காக பகவான் வந்து வேதத்தை சிருஷ்டிச்சு கொடுத்தார். சதுர்முக பிரம்மா மூலமா வேத உபதேசம் பிரச்சாரமாச்சு. ஆனால் வேதங்கிறது அனந்தமா இருக்கிறபடினால அது அந்த வேதங்கள் மொத்தத்தையும் ஒருத்தரால கிரகிக்க முடியாது அப்படின்னு இருக்கிறபடினால பகவான் வந்து இன்னொரு அவதாரம் பண்ணார். வேதவியாசராக ஒரு அவதாரம் பண்ணார். அதுல வேதங்களை எல்லாம் பிரிச்சு கொடுக்கிறார். ரிக்வேதம் யஜுர்வேதம்னு பல பாகமா பிரிச்சு பல சாக்கைகளாக பிரிச்சு வியாசர் வந்து தன்னுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணார். அதனால அவருக்கு வேதவியாசர் அப்படின்னு பெயர். பகவானுடைய அவதாரம் அவர் அம்சாவதாரம். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே அப்படின்னு சொல்றோம். பல வேதங்களை எல்லாம் பிரிச்சு அந்தந்த சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ணின அப்புறம் வியாசர் கொஞ்சம் யோசிச்சார். இந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு தெரியல, துரூகமா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, வேதம்னா சில பேர் சொல்லலாம் சில பேர் சொல்லக்கூடாது முதலான பிரச்சனைகள்லாம் இருக்கு. வேதத்தினுடைய அர்த்தத்தை சாதமா சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக அஞ்சாவது ஒரு வேதம் பாதி, அது மகாபாரதம் அப்படின்னு பெயர். வேதத்துல என்ன தர்மார்த்த காம மோட்சங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் மொத்தமும் அதுல இருக்கு மகாபாரதத்தில். அந்த தர்மார்த்த காம மோட்சங்கள்னு எது இஹாஸ்தி ததன் யத்ன என் நேகாஸ்தி நதத் குவச்சித்து, இந்த மகாபாரதத்துல எது இருக்கோ அதுதான் வெளியிலையும் இருக்கான். மகாபாரதத்துல எது இல்லையோ அது எங்கேயுமே இல்லையா, அப்படி சர்வமும் மகாபாரதத்துக்குள்ள இருக்கு. தர்மார்த்த காம மோட்சங்கள்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மொத்தத்தையும் அதுல வச்சு இது எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மகாபாரதம் பண்ணார். அதுக்கப்புறம் வேதாந்த சாஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு பண்ணார். விசாரம் மூலமாக உபனிஷத் அர்த்தத்தை நிர்தாரணம் பண்ணோம்னா அப்ப வேதாந்த சாஸ்திரம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அசாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு ஆரம்பிச்சு வேதாந்த சாஸ்திரம் பண்ணார். அதுக்கப்புறம் புராணங்கள் எல்லாம் பண்ணார், அநேக புராணங்கள். வேதத்தினுடைய அர்த்தத்தை கதையாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக புராணம் பண்ணார். வேதம்ங்கிறது ஒரு ராஜாஜ்யா, ஒரு ராஜா சொல்ற மாதிரி கட்டளையா சொல்லும். ஆனா புராணம்ங்கிறது அதே விஷயத்தை கதையா எடுத்து சொல்லும். அப்ப குழந்தைகளுக்கும் புரியும், கட்டளையா சொன்னா கேட்க மாட்டான். பொதுவாகவே மனுஷர்களுக்கு இந்த ஒரு ஒரு கட்டளையை மீறி நடக்கிறதுல ஒரு சந்தோஷம், வயலேஷன் சொல்றாங்க அதுல ஒரு சந்தோஷம். இங்க போகக்கூடாது அப்படின்னா அங்க போனா ஒரு திருப்தி, நான் அங்க போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு பெருமையா நாலு பேர்ட்ட சொல்லிடுவோம். சின்ன குழந்தை கை குழந்தை எடுத்துக்கோங்க, இதை செய்யாதே அப்படின்னு சொல்லுங்க அது செஞ்சுட்டு சிரிக்கும், அதுக்கு ஒரு வேடிக்கை இருக்கு. செய்யாதே அப்படின்னா செய்யும் உடனே சிரிக்கும். அப்ப இது ஒரு சுபாவம் உண்டு. கட்டளையா சொன்னா அது கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வயசு, அதுக்கு ஒரு பக்குவமான வயசு வேணும். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் புரியும்படியாக சுஹ்ருத் சம்மிதம் சுஹ்ருத்தா இருந்து சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக அதே விஷயம் தான் புராணமா சொன்னார். யத்வேதாத் பிரபு சம்மிதாத் அதிகதம் சப்த பிரதானாச்சிரம் யச்சார்த்த பிரவணாத் புராண வச்சனாத் இஷ்டம் சுஹ்ருத் சம்மிதாத். வேதம்ங்கிறது ராஜாவா, புராணம்ங்கிறது சுஹ்ருத்தான் நண்பனா, அதே விஷயம்தான். கதையா சொன்னா புரியும். சத்தியம் வதன்னு வேதம், வேதம் சொன்னா வேத ஆஜ்ஞை இது. நான்று தம்பதேது போய் சொல்லாதேன்னு வேதம் கேட்டுக்கோ அவ்வளவுதான். ஆனா ஹரிச்சந்திரன் கதையை கேட்கும்போது நன்னா புரியும். ஒரு சத்தியத்துக்காக ஹரிச்சந்திரன் சத்தியத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக வாழ்நாள எத்தனை கஷ்டப்பட்டான்னு கேட்கும்போது ஓஹோ சத்தியங்கிறது இத்தனை பெரிய விஷயம் போல இருக்கு அப்படின்னு தெரியும். பெருமாள் ஸ்ரீராமன் வந்து தானும் சத்தியவாதி ஆகி தன்னுடைய பிதாவான தசரதனும் சத்தியவாதி ஆகணுங்கிறதுக்காக ராஜ்யத்தையும் விட்டுவிட்டு காட்டுக்கு போனார் அப்படின்னா ஓ ராஜ்யத்தெல்லாம் காட்டணும் சத்தியம் பெரிய விஷயம் அப்படின்னு புரியும். குருவர்த்தே தியக்த ராஜ்யா அப்படின்னு இதுல பாகவதத்தை ஒரு பெரிய சத்தியத்தை சொல்லணுங்கிறதுக்காக ராஜ்யத்தை விட்டார். அதனால இந்த வேதத்துல சொல்லியிருக்கிற விஷயங்களையே ஒரு சுகிருத்து சொல்ற மாதிரி கதையாக புராணங்கள் எல்லாம் பண்ணார். இத்தனை காரியம் பண்ணார் வியாசர். வியாசர் ஒருத்தரே எப்படி இத்தனை காரியத்தையும் பண்ணார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும், இது நம்பும்படியா இல்லை. இன்னைக்கு மகாபாரதத்தை வியாசர் ஒருத்தர் பண்ணார் அப்படின்னு சொன்னாலே நம்ப மாட்டேங்கிறார். வெளிநாட்டில் இருக்கிறவா இல்லைங்கிறவா கிடையாது, இது மூணு பேர் நாலு பேர் பண்ணது அப்படிங்கிறார். என்ன கேட்டா, அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் உலகம் பண்ண முடியும். 100,000 கிரந்தம் மகாபாரதம் புஸ்தகம் ஆத்துல இருக்கு, அது இந்த கோடியிலேருந்து அந்த முடிவு வரைக்கும் படிச்சதே கிடையாது. வரைக்கும் எப்ப ஏதாவது சந்தேகம் வந்து எடுத்து பாக்குறது, முக்கியமான பாகத்தை எடுத்து பாத்துக்கிறது, உபன்யாசத்துக்கு பாக்குறதே தவிர 100,000 கிரந்தம் இருக்கு. இதுல உட்காந்து மற்ற காரியங்கள நின்று போயிடும். 6 volume புஸ்தகம் இருக்கு, நமக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கா அவர் பண்ணிருக்காரு. 100,000 கிரந்தம் இருக்கு, கிட்டத்தட்ட 100,000 ஸ்லோகம் இருக்கு. இதுதான் மைத்திரேயர் வந்து பராசரர் கிட்ட கேட்டார், மகாபாரதத்தை இப்படி வியாசர் பண்ணார் அப்படின்னு. அப்போ பராசரர் சொன்ன, வியாசரை நீ சரியா புரிஞ்சுக்கல, வியாசர்ங்கிறவர் நம்மள மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு கேட்கிறேன். ஆனா வியாசர் மனுஷர் இல்ல, அவர் பகவானுடைய அவதாரம். கிருஷ்ண த்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும் கோஹின்யோ புவி மைத்ரேயா மகாபாரத கிருத் பவே. வேற யார்தான் மகாபாரதம் பண்ண முடியும்? பகவான் விஷ்ணு வந்து அவதாரம் பண்ணி பண்ணியிருக்கார், அவரால் முடிய முடியும். அப்படி வியாசர் என்ன பண்ணார், பகவத் அவதாரமானபடினாலே லோகக்ஷேமத்துக்காக பல காரியங்களை எல்லாம் பண்ணிட்டு சரஸ்வதி நதி தீரத்துல ஒரு நாள் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்த. என்னென்ன காரியம் பண்ணிருக்கோம், வேதங்களை எல்லாம் பிரிச்சு உபதேசம் பண்ணி கொடுத்தோம், வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிவிக்கிறதுக்காக மகாபாரதம் பண்ணோம், வேதாந்த சாஸ்திரத்தை பிரவர்த்தனம் பண்ணும், புராணங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு புரியறதுக்காக புராணங்களை எல்லாம் பண்ணும். ஆனாலும் ஏதோ குறவு இருக்கு, அவருக்கு திருப்தி இல்லை, மனசுல சாந்தி இல்லை, இன்னும் ஏதோ குறவு இருக்க மாதிரியே தோணித்து, இன்னும் ஜனங்களுக்கு ஏதாவது க்ஷேமமா ஏதாவது பண்ணிட்டு போகணும் அப்படின்னு மனசுல நினைச்சாரா. ஆனா என்னன்னு புரியல, என்ன குறவு அப்படின்னு தெரிஞ்சாதானே அதை சரி பண்ண முடியும். இத்தனையும் பண்ணிட்டும் திருப்தி இல்லாமல் அந்த நதி தீரத்தில் அப்படி உட்காந்துருக்கார். அப்போ தேவரிஷியான நாரதர் அந்த பக்கமாக வர, நாரதரை பார்த்து கைகூப்பினார். அவரும் வந்து சேவிச்சுண்டு, என்ன வியாச மகரிஷி இப்படி உட்காந்துருக்கார், வியாசர்னாலே ஞானம், பிரஜ்வாலித்தோ ஏன ஞானமயா பிரதீபா. வியாசர் எப்படி இருப்பார்னு யாருக்காவது தெரியுமோ? வியாசருடைய சித்திரம் யாராவது பார்த்துருக்கோமோ? நாரதர் எப்படி இருப்பார்னு நமக்கு தெரியுமோ? ஏதோ அங்கங்க படங்கள்லாம் வரைகிறாளே தவிர அதுதான் உண்மையான ரூபமாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் தெரியும், ஒரு சமயம் வியாசரை பத்தி காமிச்சுட்டு இருந்தார் இங்க டிவியில், அடியனுடைய தகப்பனார் வந்து அவர்கிட்ட கூட்டு, இந்த மாதிரி வியாசரை பத்தி ஏதோ சொல்றா பாருங்க அப்படின்னு. அவர் நான் பார்க்க வரமாட்டேன்னுட்டார். ஏன் அப்படின்னா, யாரோ ஒரு நடிகனோ யாரோ ஒருத்தனும் வியாசரை வேஷம் போட்டு காமிக்க போறா, ஆனா என் மனசுல நான் வியாசரை கற்பனை பண்ணி வச்சிருக்கேன், அவர் ரொம்ப நன்னாக்கார், இந்த மாதிரி இருக்க மாட்டேன், அதனால இவரை என் கண்ணில் காட்டாதுன்னுட்டாங்க. நம்ம அவர் மனசுல, உங்க மனசுல வியாசர்னா என்ன கேட்டா ஞானம், நாரதர்னா என்ன கேட்டா பக்தி. ஒரு பக்தியை ரூபம் எடுத்து வந்தா அதான் நாரதரா இருக்கும், ஞானந்தான் வியாசர். இது இந்த ரூபங்களெல்லாம் சாதாரணம், என் மனசுல நான் வச்சிருக்கேன் வியாசரை அப்படின்னு. அந்த ரீதியில ஞானமய தீபத்தை லோகத்துல ஏத்தின இந்த வியாசர், அவர் ஏதோ கவலையோட உட்காந்துருக்கார். இப்போ நாரதர் வந்திருக்கார், நாரதர்கிட்ட விஷயத்த சொன்னார், எனக்கு வந்து ஏதோ மனசுல ஒரு குறை தெரியுது, என்னுடைய அவதாரம் அப்படிங்கிறது முடியணும், அவதார பலங்கிறது நடக்கணும், என்ன குறைன்னு தெரியல, அது உமக்கு தான் தெரியும், உமக்கு தெரியாதது கிடையாதான படினால இது நீர் எடுத்து சொல்லணும் அப்படின்னார். நாரதர் பார்த்துட்டு சொன்னாராம், வாஸ்தவம் தான், யதா தர்மாதயச்சார்த்தாஹ முனிவர்யாது கீர்த்திதாஹ நததா வாசுதேவஸ்ய மஹிமாக்யனுவர்ணிதா. எத்தனையோ புராணங்கள்லாம் பண்ணிருக்கு, ஆனால் பகவத் பக்தியே பிரதானமா வச்சு ஒரு புராணம் ஒன்று பண்ணணும், அது பாக்கி இருக்கு. நீ தர்மார்த்த காம மோட்சங்கள்லாம் சொல்லியிருக்க ஒரு குறவும் கிடையாது, ஆனா பகவானுடைய மகிமை தெரியணும், அதுல பகவானுடைய மகிமை தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது, அப்படி ஒரு புராணம் ஒன்று பண்ணணும் அப்படின்னார். ஏன் அப்படின்னா, பகவானுடைய தத்துவத்தை புரிஞ்சுட்டு அதுக்கு அதீனமாக அந்த தர்மார்த்தக்காம மோட்சங்கள்லாம் வரணும். அப்பதான் தர்மத்துல ருச்சி அப்படிங்கிறது வரும். எந்த தர்ம காரியம் பண்ணினாலுமே சந்தியாவந்தனத்திலேருந்து ஆரம்பிச்சு, வேண்டாம் ஸ்நானத்திலேருந்து ஆரம்பிச்சு, கார்த்தால சீக்கிரம் எழுந்து ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா சந்தியாவந்தனாதிரி பண்ணி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகன்னு வரும்போது அது ருச்சிக்கும். ஸ்நானமாகட்டும் சந்தியாவந்தனமாகட்டும் அதுக்கப்புறம் பெருசு பெருசா யாகமாகட்டும் தபஸாகட்டும் அப்புறம் தானமாகட்டும் பாராயணமாகட்டும் இது எல்லாமே நமக்கு பெரியவா அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கான். சின்ன வயசுல பெருமாளை காமிச்சுட்டு அந்த பெருமாளுக்காக அப்படின்னு சொல்றான். அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது மொத்தமுமே சிரமந்தான், மொத்தமுமே தலைவலியா தோணும். எல்லாமே பகவத் பிரீத்தின்னு இல்லைன்னா ஐயோ இதுவரை செய்யணுமே. ஏகாதசி அப்படின்னா இப்பதானே ஏகாதசி போச்சு, அதுக்குள்ளே உங்களுக்கு அடுத்ததுன்னா. ஆனா அது பெருமாள் பிரீத்திக்காக ஏகாதசின்னா ரொம்ப சந்தோஷப்படும், இல்லட்டா தலைவலியா தோணும். ஆச்சாரமே அப்படிதான், பகவானுக்காக அப்படின்னும் போது ஆச்சாரம் ருச்சிக்கும். அது இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆச்சாரம் தலைவலியா. நான் ஆச்சார பிரபுவோ தர்ம தர்மஸ்ய பிரபுவோ அச்சுதா அப்படிங்கிற ஆச்சாரமாகட்டும் ஆச்சாரத்துல அடிப்படையா வச்சு வரக்கூடிய தர்மமாகட்டும் ரெண்டுக்குமே பிரபுவானவன் அச்சுத, அவனுக்காக மொத்தம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ந தபஹா ந தானம், தபஸ் இருந்தா என்ன தானம் இருந்தா என்ன, பிரியத்தே மலையா பக்தியா ஹரிஹி அந்ய விடம்பனம் அப்படிங்கிற பிரகலாதம் பிரகலாத உபதேசத்தில் வரும். பக்தி இல்லாமல் இது மொத்தமும் பண்ணால் விடம்பனம்ங்கிற இல்ல ஏமாத்தல்ங்கிற, பகவான் கிட்ட பிரீத்தி இல்லாமல் பகவான் கிட்ட பக்தி இல்லாமல் என்ன தர்மம் பண்ணாலும் அது வஞ்சனம் தான், ஏமாத்தல் தான். ஏன்னா தர்மத்தினுடைய சுரூபமே என்னன்னு கேட்டா பகவானுக்கு பிரீத்தியை கொடுக்கறது தான் தர்மத்தினுடைய சுரூபமே. எந்த தர்மம் பண்ணாலும் அவனுக்கு பிரீத்தி வராது அப்படிங்கிறது. சுனிஷ்டித தர்மஸ்ய சம்சித்தி ஹரிதோஷனம் அப்படிங்கும் பாகவதத்தில். அதனால தர்மத்தை அப்படிதான் நமக்கு பெரியவா புரிய வச்சிருக்கா. சின்ன வயசுல பெருமாளை காமிச்சு காமிச்சு அஞ்சு வயசுல ஆறு வயசுல ஏழு வயசுல எட்டு வயசுல பெருமாளை காமிச்சு அந்த பெருமாளுக்காக மொத்த தர்மமும் அனுஷ்டான் அப்படின்னு வரும்போதுதான் அதுல ருச்சி இருக்கும். உபநயனம், உபநயனம்னா கிட்ட கூட்டுன்னு போறதுன்னு இருக்கும். யார் கிட்ட கூட்டுன்னு போறது, பெருமாள் கிட்ட கூட்டுன்னு. காயத்ரி ஜபத்தை காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி பகவான் கிட்ட நம்ம கிட்ட கூட்டுன்னு போறதுதான் உபநயனம். அதுக்கப்புறம் வேதாத்தியனம் பண்ணனா இன்னும் கிட்ட போறேன் பெருமாள் கிட்ட. எந்த தர்மங்கள் பண்ணாலும் நாம வந்து பகவத் பிரீத்திக்காக பண்றோம் அப்படிங்கிறது அந்த தர்மத்தினுடைய ஒரு நல்ல சொரூபம் இருக்கு. அதனால நீர் எத்தனை தர்மங்கள் சொன்னாலும் அந்த பகவத் பிரீத்திக்காக தான் அது அப்படிங்கிறது சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு குறை இருக்கு. ஏன்னா எல்லா தர்மத்துக்கும் சேஷியான, எல்லா தர்மத்துக்கும் சுவாமியான, எல்லா தர்மத்துக்கும் பிரபுவாக பலனை கொடுக்கக்கூடியவன் மொத்தமும் பகவானானபடினாலே ஆராத்தியன் அவனானபடினாலே அவனுடைய மகிமையை சொல்லுங்க. தர்மத்தை சொல்ல வேண்டாமா அப்படின்னா அதை அதை அடிப்படையாக வச்சுட்டு தர்மம் வரும் தானா. அப்ப அந்த பகவானுடைய பிரீத்தி பகவானை பத்தி தெரிஞ்சுட்டு நமக்காக பகவான் இருக்காங்கிறது தெரிஞ்சுட்டு இப்ப பகவானுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அப்போ ரிஷியா நிறைய இத்தனை அனுஷ்டானங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னும் இந்த மாதிரி பல இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு வரும். பல சாஸ்திரங்கள்லாம் படிக்கலாம், பல தர்மங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணலாம் அப்படிங்கிறது பகவானுக்கு சேஷமாக மொத்தம் வரும். அதனால பகவான் மகிமையை தான் விஸ்தாரமாக சொல்லணும், அதுதான் குறைவா இருக்கு அப்படின்னு நாரதர் எடுத்து சொன்னார். இது நாரதருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா தன்னுடைய கதை சொல்றார். அகம் புராதீத பவே பவம் தாஸ்யாஷ்ட கஸ்யாச்சன வேதவாதினாம் அப்படின்னு ஆரம்பிச்சு தன் பூர்வ ஜென்ம கதையெல்லாம் எடுத்து சொல்றார். நான் இதுக்கு முன் ஜென்மத்தில் அதுக்கு முன் ஜென்மத்திலாம் முதல்ல எங்க அம்மாவுக்கு சின்ன பையனாக எங்க அம்மா அங்கங்க வேலை செஞ்சுட்டு இருந்தா, மகரிஷிகள் ஆசிரமத்தில் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தா, அங்க போய் சின்ன பையனாக நான் இருந்துட்டு இருந்தேன். மகரிஷிகள்லாம் ஆசிரமத்தில் சாத்துர்மாசியத்தில் அவர்கள் இருக்கும்போது ஓரமாக ஒதுங்கிட்டு இருப்பேன் நான். அவள் கிட்ட வரக்கூடாது, மேலே படக்கூடாது, குறுக்க போகக்கூடாது, மேலே பட்டுருத்தனா கஷ்டம். அதனால எங்க அம்மா என்ன பண்ணுவா, அவ வரைச்ச எழுந்து நெல் போரும், நீ வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், இப்படி வரைச்ச எழுந்து நெல் இங்கே அங்கே போகாது அப்படின்னு அப்படி உட்காத்து. அவளும் என்ன பண்ணுவான்னு கேட்டா, அவள் வரைச்ச இந்த குழந்தை எழுந்து நிக்கிறதா உடனே இந்த குழந்தைய பார்த்து சிரிச்சுட்டு கடாட்சம் பண்ணிட்டு வருவான், இந்த பையன் நல்லா இருக்கே. தேமைய பேட்டா கிளச்சாப்பலே பகே தாந்தே திருத கிரீடனகே நூவர்த்தனி சக்ரு கிருபாம் எத்யபி துல்ய தரிசனாக. எங்கிட்ட அனுகிரகம் பண்ணாள். துல்லிய தரிசனாக சமமா பாக்குறவாதா எல்லாரையும், ஒருத்தர்கிட்ட அனுகிரகம் ஒருத்தர்கிட்ட கோபங்கிறது கிடையாது. ஆனா கூட இந்த பையன் சின்ன வயசுல அங்க போய் பந்து இருந்தெல்லாம் விளையாடாம இங்கேயே உட்காந்து இருக்கு, பெரியவா வந்தா எழுந்துகிறது, நெத்தியில திருமணம் இட்டு இருக்கு, திடீர்னு கை கூப்பிடுறது, திடீர்னு உட்காந்து இருக்கு. கதைகள்லாம் கேட்க வரலாம். இங்க சாத்துர்மாசத்துல அவர்கள் பேசுற கதைகள், ஸ்ரீ ராமாயணாதி கதைகள்லாம் கேட்கறதுக்கு அந்த ஒண்ணு உட்காந்துக்கிறது. அப்போ இந்த குழந்தைகிட்ட விசேஷமா கடாட்சம் பண்ணி கடைசியில போகும்போது அதுக்கு சில வார்த்தைகள்லாம் சொல்லி, அப்பா என் பகவான் மனசுக்குள்ள நினைச்சின்று அப்படின்னு சில வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு போனாலும் இந்த குழந்தையும் அதையே நினைச்சின்னு இருக்கு. கொஞ்ச நாள்ல அவ அம்மாவும் போயிட, இந்த குழந்தைக்கு கஷ்டம் வரணும், பாம்பு கடிச்சுட்டா அம்மாவை. இந்த குழந்தை என்ன நினைச்சுதான், அம்மா போனா என்ன நமக்கு பகவான் இருக்க அப்படின்னு நினைச்சுதான் அந்த ஞானத்தை அவ கொடுத்துட்டு போயிட்டான். குழந்தை கூட இதை புரிஞ்சிக்க முடியாது, ஒரு ஞானத்தை கொடுத்துட்டு போயிட்டு பெருமாள் இருக்கார் பார்த்துக்கிறார் அப்படின்னு சொல்லி பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கச்ச, அப்போ ஹிருதயத்தில் இருக்கிற பகவத் ரூபம் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சுடுச்சு. ஒரு க்ஷண காலத்தில் பகவத் ரூபம் தெரிஞ்சு உடனே மறைஞ்சு போச்சு. பகவான் சேவை கொடுத்த திடீர்னு பார்த்தா காணுமே அப்படின்னு நினைச்சா பகவான் சொன்னார், இந்த ஜென்மத்தில் என்னை பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு அசரீரி வாக்கு. என்னை பார்க்கணும் தான் ஆசைப்பட்ட, அது இந்த ஜென்மத்தில் முடியாது அப்படின்னு. அப்ப இப்ப சேவை கொடுத்தீர அப்படின்னா, சேவை கொடுத்தேன் பக்திக்காக சேவை கொடுத்தேன், ஆனால் அடுத்த ஜென்மத்தில் அப்படின்ட்டு. இவர் எப்போ பிராணத்தியாகம் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்து அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மத்தில் அவர் வரும்போது பகவானே அவருடைய கையில வீணையை கொடுத்து நீர் கானம் பண்ணின்றும் அப்படின்னு சொல்ல பகவானை கானம் பண்ணிட்டு இருக்கார். போன ஜென்மத்தில் தபஸ் பண்ணார், இந்த ஜென்மத்தில் கானம் பண்ணிட்டு இருக்க. அது உபாயம், இது பலர் நல்லா பகவத் கீர்த்தனம் பகவத் கானம் பகவத் குணங்களை வச்சு கானம் பண்றான்னா முன்னாடி தபஸ் பண்ணிருக்கணும் போல, பண்ணிட்டு தான் இப்படி வந்திருக்க. கையில வீணை பெருவாளி எடுத்து கொடுத்துட்ட. அப்போ பகவான் நாமங்களை எல்லாம் நிறைய கீர்த்தனம் பண்ணிட்டு அங்கங்க நான் போயிட்டு இருக்கேன், எனக்கு சேஷியான பகவத் ரூபத்தை பகவான் எனக்கு காமிச்சு கொடுத்தான், அதனாலே நான் உனக்கு சொன்னேன், இம்மளவு தர்மங்கள் எனக்கு தெரியாது அப்படின்னா வியாசர் வந்து அத ஏத்துல. நாரதர் சொல்ற விஷயம் ஆச்சரியமான விஷயமா இருக்கு சுவாமி. அப்போ பகவத் மகிமையை தெரியும்படியாக ஒரு அழகான புராணம் பண்ணணும் அப்படின்னு வியாசர் சம்யாபிராசம் அப்படிங்கிற இடத்துல உட்காந்து தியானம் பண்ணார். தியானத்து மூலமாக அவர் அருளிச்சதுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது. தர்ம புரோஜித கைதவோத்ர பரமோ நிர்மத் சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம்வா பரைஹி ஈஸ்வரஹ சத்யோ ஹிருத்யவருத்யதே ப்ரகிருதிபிஹி சுஸ்ரூஷுபிஸ்தக்ஷணாத். இங்க தர்மம் இருக்கு, ஆனால் கைதவம் இல்லாத தர்மம் இருக்கு, வஞ்சனம் இல்லாத தர்மம் இருக்கு. தர்மத்துக்கு வஞ்சனம் என்ன அப்படின்னா, அந்த தர்மத்தை தர்மத்துக்கு உரியவனான பகவான் கிட்ட சமர்ப்பிக்கணும், அப்படி சமர்ப்பிக்காமல் இருந்தா அது வஞ்சனம். அதுதான் அவது உரியவாள் கிட்ட சேர்க்கணும். இல்லையோ நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு முதல்ல ஆரம்பத்திலையும் ஸ்ரீ நாராயண பிரீத்தீர்த்தம் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் வந்து பகவான் பிரியதாம் வாசுதேவகா அப்படின்னு பகவான் கிட்ட சமர்ப்பிச்சா அது சரியானது. அப்படி இல்லாம போனா அந்த தர்மங்கிறது வஞ்சனமா இருக்கும். அந்த வஞ்சனம் இல்லாத தர்மத்தை இங்க சொல்றோம். வேத்யம் வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம் தாபத்ரயோன் மூரணம். எந்த வஸ்து தெரிஞ்சுக்கணுமோ அந்த வஸ்து பத்தி சொல்லியிருக்கார். அந்த வஸ்து எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டானா, அது இப்போ தாற்காலிகமான ஒரு துக்கத்தை போக்கி நமக்கு பின்னாடி துக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இல்லாமல், சம்சாரத்தில் இருக்கிற தாபத்திரயத்தையும் வேரோட களைஞ்சு மோட்சத்தை பரம ஆனந்தத்தை பரம சிவத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதான பரபிரம்ம தத்துவத்தை சொல்றது. மற்றதெல்லாம் மாதிரி இல்லை. ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி பிரித்தே கிம்வா பரைஹி. அப்படிப்பட்ட ஸ்ரீமத் பாகவதம் கையில இருக்கும்போது வேற புராணங்கள் எதுக்கு, வேற கிரந்தங்கள் எதுக்கு அப்படின்னா, ஏன்னு கேட்டா ஈஸ்வரஹா சத்யோ ஹிருத்யவருத்யதே. ஈஸ்வரன் தானாக ஹிருதயத்துக்குள்ள வந்துவான். பாகவதம் கேட்க கேட்க கேட்க அப்ப பகவான் வந்து நம்மையும் மீறி நம்ம மனசுல தானே வந்து உள்ளுக்குள்ள வந்து புகுந்துருவார். நாம பகவான உள்ளுக்குள்ள தியானம் பண்ணணுங்கிறதுக்காக ஆத்துல உட்கார்ந்து 5 நிமிஷம் பகவத் சிந்தை பண்ணலாம் அப்படின்னா வராது. ஆனா பாகவத கதை கேட்டோன்னா அது 1 மணிக்காலமோ 2 மணிக்காலமோ அப்படியே மனசுக்குள்ள இருந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறமும் மனசுக்குள்ள இருந்துட்டு இருப்பான். கூட்டுட்டு வரணுங்கிறது இல்ல, தானாகவே வந்துடுவான் உள்ளுக்கு. வந்தாய் என் மனம் புகுந்தாய் மன்னி நின்றாய் அப்படிங்கிற அழகா, நீயே வந்து என் மனசுல புகுந்து மன்னி நின்றாய், அந்த மாதிரி ரீதியில பகவான் உள்ளுக்குள்ள வந்துருவான். அப்போ அது இருக்கச்ச மற்ற புராணங்கள்லாம் எதுக்கு அப்படின்னு வியாசரே சொல்றார் இந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்தை பத்தி. ஜன்மாத்யஸ்யதோன்வயாதி தரதஸ்சார்த்தே ஸ்வபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹ்ருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயஹ தேஜோ வாரி மிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்தியம் பரம் தீமஹி. முதல்ல வியாசர் ஆரம்பிக்கும் போது ஜன்மாத்யஸ்யதஹன ஆரம்பிக்கிறார். இது வேதாந்த சூத்திரம், ஆரம்பமும் இதுதான். இந்த லோகத்தையெல்லாம் சிருஷ்டிச்சவன், லோகத்தையெல்லாம் ரட்சிக்கிறவன், சம்ஹாரம் பண்றவன், அந்தர்யாமியா இருக்கக்கூடியவன், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் எல்லாம் பகவான் தான். பகவானை புரிஞ்சுக்கிறதே அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்மளை ரட்சிச்சவன், நமக்கு க்ஷேமத்தை செய்கிறவன் அப்படிதானே புரிஞ்சுக்கிறோம். குழந்தைகளுக்கு அப்படிதானே புரிஞ்சு வைக்க முடியும். வேதமும் அப்படிதான் சொல்றது. ஏதோ வா இமானி பூதானி ஜாய, எது பிரம்மா அப்படின்னு கேட்டா, யார் உன்னை படைச்சாரோ யார் உனக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறாரோ அவர் தான் பிரம்மா. அன்வயாதி தரத்த பகவான் இருந்தார்னா மொத்தமும் இருக்கு. பகவான் இல்லாட்டா ஒன்னும் நில நிற்காது. அது வச்சுன்னே புரிஞ்சுக்கலாம். இத்தனை ஜீவிகள் லோகத்துல இருந்து ராத்திரி தூங்க போறோம், கார்த்தால 5 மணிக்கு எழுந்துக்கிறோம், நடுவில் 6 மணிக்காலம் 7 மணிக்காலம் 8 மணிக்காலம் இருக்கு, இதுல ஒழுங்கா மூச்செல்லாம் போயிட்டு இருக்கு, நடுவில் திடீர் மூச்சு நின்று போயிடுத்தனாலும் என்ன அப்படின்னு ஒரு பயம் யாருக்கும் கிடையாது. நடுவில் பிளட் சர்க்குலேஷன் நின்று போயிடுத்தனா என்ன அப்படின்னு பயம் யாருக்கும் கிடையாது. என்ன காரணம் கேட்டா, இந்த மூச்சு நாம விட்டு நாம இழுத்து பண்ணல, என்னன்னா பகவான் நடத்தின் இருக்க, பிளட் சர்க்குலேஷன் பகவான் நடத்தின் இருக்க, நமக்கு எந்த கவலையும் கிடையாது அதை பத்தி. அதான் உபநிடதம் சொல்றது, கோஹ்யேவான்யா அட்க பிராண்யாத் எதேஷ ஆகாச ஆனந்தோ நஸ்யாத். இந்த பகவான் இல்லாட்டா யார் மூச்சு விட முடியும்? என்ன மூச்சு விடுறதுக்கு ஒரு வியவஸ்தை இருக்கும் இல்லையா நமக்கு? உள்ளுக்குள்ள காத்து போறது, அது உள்ளுக்குள்ள ஹிருதயம் வரைக்கும் போகணும். அது 2 வழி இருக்கான். ஆகாரத்துக்கு 1 வழி இருக்கு, காத்துக்கு 1 வழி இருக்கு, அந்தந்த வழியில அது போயிட்டு இருக்கு. அழகா நடந்தது, ஒரு குறவும் இல்லை. அப்போ லோகம் மொத்தத்தையும் வழி நடத்துறவன் பகவான் தான் அப்படிங்கிறது, பகவான் அவன் இருக்கிறதுனால எல்லாம் நடக்கிறது புரிஞ்சுக்க முடியும். அவன் சர்வஜ்ஞன், அவன் சர்வ சுதந்திரன் அப்படிங்கிறது சிருஷ்டினாலேயே ஏற்படுது. எப்படி இத்தனை விதமான சிருஷ்டி பண்றானோ அதுல இருந்தே சர்வஜ்ஞன் அப்படின்னு தெரியுது. தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவயே முக்கியந்தி யத் சூரயா. முதல்ல ஆதிகவியான பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுத்த, அப்புறம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமே அப்படின்னா ஸ்தோத்திரம் கூட பண்ண முடியாமல் எல்லாரும் மோகிச்சுட்டு இருக்காள். பகவானுடைய குணங்களை நினைச்சு பார்த்து சூரியெல்லாம், நித்திய சூரியெல்லாம் பூர்ணமாக ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, நம்மால முடியாதுன்னு கைவிடுறோம். எந்த பெருமாளையும் கேட்டா, நம்ம பெருமாளை கூட முஹ்யந்தி அபங்குரதியா முனிசார்வபௌமாக அப்படிங்கிறார் சுவாமி. ஆழ்வார்கள் எல்லாம் கூட தேவ பெருமாளை பாட பாட வேண்டான்னு பாடலையா என்ன அப்படின்னு கேட்டா, முஹ்யந்தி இவரை பாட ஆரம்பிச்சு நம்மளால பாட முடியாது, அதனால மற்ற சின்ன ஊர்ல போய் பாடிக்கலாம், இங்க வெறும் சேவிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சாரா. அபங்குரதியா பாடுறதுக்கு வாளுக்கு தெரியாதா அப்படின்னா, அப்படி கிடையாது. எல்லாரும் நன்னா தெரிஞ்சவா, பகவத் குணங்கள் எல்லாம் தெரிஞ்சவா. பின்னையும் பாடவேனா தெரிஞ்சபடினால்தான் பாடல, இது நமக்கு பாடுறதுக்கு நிலம் இல்லை அப்படிங்கறதுனால பாடல. அதனால பகவானுடைய சௌந்தர்யாதிகளினாலையும் பகவானுடைய காருண்யத்தினாலையும் மோகிச்சு அவர்கள் பேசாம இருந்தார்கள். அவர்கள் என்ன பேசிட்டே பேசல. அவர் சொன்னார், மாசற்றார் மனத்துலானை வணங்கினாம் இருத்தல் எல்லாம் பேசத்தான் ஆவதுண்டோ பேதை நெஞ்சை நீ சொல்லாது. தொண்டடிக்கூடியவர் பெருமாள் சேவிச்சுட்டு கை கூப்பிட்டு இருக்கிறதான, வேற என்ன பேசுறதுக்கு என்ன யோகியதே இருக்கு? பேசறதுக்கு நம்மளால முடியாது. ஏதாவது எல்லா குணங்களையும் பாட முடியுமானா? மொத்தம் அனந்த குணங்கள் இருக்கச்ச, எல்லா குணங்களையும் பாட முடியாது. சரி, ஏதாவது ஒரு குணம் தான் பாடுமே, பெருமாளுடைய காருண்யம் அப்படின்னு அது ஒன்னதான் சொல்லுமே அப்படின்னா, அதுல ஆழம் நிறைய இருக்கு அப்படின்னால அது பூர்த்தியா சொல்ல முடியும். ஏன்னா ஏதாவது ஒன்னு ஆரம்பிச்சுதான் வெய்யுமே அப்படின்னா அது தப்பு. சொல்ல ஆரம்பிச்சா பூர்த்தியா சொல்லணும். யாரும் யார ஸ்தோத்திரம் பண்ணாலும் ஆரம்பிச்சா பூர்த்தியா சொல்லணும். மொழியும் அவர் பத்தி பாதி மாத்திரம் சொல்லிட்டு, ஒரு கோட்டீஸ்வரனா இருக்கிறவரை பார்த்து இவர் வந்து லட்சாதிபதினு சொன்னா அவருக்கு கோபம், பாதி சொல்லி நிறுத்தக்கூடாது. பின்ன என்ன பண்றது அப்படின்னு கேட்டான், இப்ப சாம கைக்கு விட்டு வர வேண்டியது. அதுதான் பண்ணிருக்க. தேஜோபாதி மிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா. பஞ்சபூதங்களை எல்லாம் சிருஷ்டிச்சா, அந்த பூதங்களுக்குள்ளே அந்தரியாமையா இருந்தா, அதை வச்சிருந்து லோகத்துல பலவிதமான திரிவித சேதனா சேதன சிருஷ்டிகளை எல்லாம் பண்றா, எல்லாருக்கும் தன்னுடைய பிரகாசத்தினாலே தன்னுடைய ஞானத்தினாலே மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட பகவான் சத்தியம் சத்தியஸ்வரூபமானவன் சிரேஷ்டனான அவனை நாங்கள் தியானம் பண்றோம்னு வியாசருடைய தியான ஸ்லோகம் இங்க. அதுக்கப்புறம் வியாசர் சொல்ற ஆச்சு, இந்த பாகவதம் இப்ப நான் சொல்ல போறேன், இது நான் சொல்றதை காட்டிலும் சுகர் சொன்னா நல்லா இருக்கும், அதனால சுகர் சொன்ன பாகவதத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சுகருக்கே சொல்லிக் கொடுத்தவர் இவர் தான். இவர் பாகவதம் முடிச்ச உடனேயே சுகம் அத்யாபயா மாச நிவிற்த்தி நிரதம் முனிம் அப்படின்னு சொல்லிட்டு சுகரை பிடிச்சு வச்சு பாகவதம் சொல்லிக் கொடுக்கறதுக்குள்ள பூரம் பூரம் ஆயிடுச்சு. அவர் எல்லாம் வேண்டாம் வேண்டாங்கிறவர், ஏன்னா பகவன் நிஷ்டதா இருக்கு அப்படின்னால புதுசா ஒரு விஷயம் படிக்கணும்னு அவசியம் இல்லை, இருக்கிறதே பகவான தியானம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடியவர். ஆனா இவர் என்ன பண்றாரா, இவர் இந்த பாகவதத்தை அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. எம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் துவைபாயனோ விரக காதராஜுகாவ புத்ரேதி தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி. ஒரு சமயம் சுகரை தேடிந்து இவர் ஓடி போறார் வியாசர், புத்ரா புத்ரான்னு கூட்டிண்டே போறார். அவர் பதிலே சொல்லாமல் வேகமா ஓடி போக காட்டில் இருக்கிற மரங்கள் இருக்கோ அந்த மரங்கள்லாம் எதிரொலிச்சுதான் இவர் புத்திரான்னு கூப்பிடுறது. அவர் சொல்லிட்டு போயிருக்கிற மரங்கள்கிட்ட போற மகாபாரத்தில் இருந்துச்சது, நீ பதில் சொல்லுவோம் மரங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிட்ட. அப்படிப்பட்டவர் அத சுகரை கூட்டு வச்சு அத்தியாபயா மாச சொல்லி வச்ச, பஞ்சாரி சொல்ற மாதிரி சொல்லி வச்சு இதேதான் அப்படியே சொல்லணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்க. அந்த சுகர் சொல்ற பாகவதம் ரொம்ப முக்கியம், அதனால அதை சொல்ல போறேன்னு நமக்கு சொல்லச்ச அது ரீதியாக வருது. புராணங்களெல்லாம் தொகுத்து கொடுக்கிறார் இல்லையா, அப்ப வந்து பராசர சொன்ன விஷ்ணு புராணத்தை கொடுத்த மாதிரி இந்த சுகர் சொன்ன பாகவதத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு. என்ன விசேஷம் அப்படின்னா, ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆத்துல மரத்துல எத்தனையோ அம்சங்கள் இருக்கு, இலை இருக்கு, காய் இருக்கு, பூ இருக்கு, அப்புறம் மரத்தினுடைய தண்டு இருக்கு, எல்லாம் இருந்தா கூட பழம் தானே ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி வேதம் அப்படிங்கிற இந்த கல்பக விருட்சத்துல பாகவதங்கிறது பழமா, எத்தனையோ அம்சங்கள் இருக்கு வேதத்துல. நிகம கல்பதரோகம் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சங்கீதம். வேதங்கிறது கல்பக விருட்சம்னா எதை கேட்டாலும் கொடுக்குங்கிற மாதிரி வேதம் எதை கேட்டாலும் கொடுக்கும், வேதத்துல இல்லாத விஷயமே கிடையாது. புத்திரன் பிறக்கணும்னா அதுக்கு விஷயம் வேதத்துல இருக்கு, யாகம் இருக்கு, நிறைய பசு வேணும்னா, நிறைய ஐஸ்வர்யம் வேணும்னா, இருந்த ஐஸ்வர்யங்கள்லாம் ரட்சிக்கணும்னா, எந்த பலன் வேணும்னாலும் அதுக்கு ஒரு அலௌகிகமான வைதிகமான ஒரு மார்க்கம் வந்து வேதம் எடுத்து சொல்லு. அதுல சாரமான பலன் மோட்சம் அமிர்தம். அந்த அமிர்த பலனை கொடுக்கறது எதுன்னு கேட்டானா அந்த பழம் வேதத்தில், அதுதான் பாகவதம் அப்படின்னு பெயர். அந்த பழம் இவன் எட்டி பார்க்கறான், நமக்கு அந்த பழம் கிடைக்குமான்னா மேல இருக்கு பழம், இவன் கீழே அந்த பழத்தை எடுக்க முடியாமல் உட்பாகு அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு எட்ட முடியுமான்னு கை தூக்கின்னு பாக்கிறானா, அப்ப மேல அந்த பழத்தை ஒரு கிளியானது இந்த பழம் நல்ல பழம் அப்படின்னு ருச்சி கிளிக்கு தானே தெரியும், அது ஒரு பழத்தை செலக்ட் பண்ணி இது ஆச்சரியமான பழம் அப்படின்னு சொல்லி அதை கொத்தி அதை கீழே போட்டுதுன்னா இவன் கையில தானா வந்து விட தெரியும். அப்படின்னா பாகவதம் நமக்கு விழுந்து மிகம் அகல்பதோர்கலிதம் பலம் சுகமுகாது அமிர்த திரவ சங்கூதம். கிளி செலக்ட் பண்ண பழம் ரொம்ப நல்லா இருக்கும், நமக்கே தெரியும். அமரி அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய பழங்கள்லயே கூட இந்த பாகவதம் தான் சிரேஷ்டமான பழம் அப்படிங்கறத சுகாச்சாரியர் வந்து அதை நம்ம கையில வந்து தானா வந்து விழும்படி பண்ணிருக்க, நாம தேடி போக வேண்டாம். பிபத பாகவதம், அந்த பாகவதத்தை பானம் பண்ணுவோங்க, பாகவதத்தை கேளுங்கன்னு சொல்லணும். ஆனா இது கேட்கிற விஷயம் இல்லையா, இது ருச்சிக்கிற விஷயம். பிபத பாகவதம் ரசம் ஆலயம், பாகவதமே ரசம், கடைசி வரைக்கும் பானம் பண்ணணும். ஆலயம் அப்படின்னா கடைசி வரைக்கும், கடைசி வரைக்கும்னா எப்பவும் கேட்டா உயிர் போற வரைக்கும்னு அர்த்தம் இல்லை. வா அர்த்தம் அழகா பண்ற, இங்க இந்த ஜீவாத்மாவுக்கு கடைசியில மோட்சம் கிடைக்கிறதோ இல்லையோ, மோட்சம் கிடைச்ச வரைக்கும்னு அர்த்தம் இல்லை. மோட்சம் கிடைச்சு இந்த மோட்சத்திலையும் போய் பாகவதத்தை பானம் பண்ணுவோம். அங்க சாட்சாத் ஸ்ரீவைகுண்டத்துல பரமாத்மாவை நேர சேவிச்சுட்டு இருக்கும் போதே கூட பாகவதத்து மூலமாக பகவான் அனுபவிக்கும். முகுகும் அடிக்கடி, ஒரு தடவை இல்ல, ஏதோ வாழ்நாள்ல ஒரு தடவை பாகவதம் கேட்டா போறோம் அப்படிங்கிறது கிடையாது, திருப்பி திருப்பி அனுபவிக்கணும். ஏன்னா அனுபவிக்க வேண்டிய விஷயம். ஒரு தடவை போறவங்களுக்கு இது என்ன சரணாகதி, சரணாகதினா ஒப்படைக்கிறோம், அதோட முடிஞ்சு போச்சு. இது அனுபவம். முகுஹு அகோ ரசிகாக புவி பாவுகாக, பாகவதர்களே பக்தர்களே பாகவதத்தை அனுபவிங்கள் தானே சொல்லணும், அப்படி சொல்லல. ரசிகாக பாவுக்காக அப்படிங்க, ரசிக்க தெரிஞ்சவன் வரணும் இங்க. அவர்கள் தான் திருப்பி திருப்பி ரசிக்கணும். ஒரு படத்தை சாப்பிடணும்னா ரசிக்க அதனுடைய ரசனை தெரிஞ்சவன் தானே அதை சாப்பிட முடியும், அப்பதானே நல்லா இருக்கும். அதனால இந்த பாகவதத்தை எல்லாருமா, சுகர் சொன்ன பாகவதத்தை எல்லாரும் பானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வியாசர் வந்து நமக்கு கொடுத்த இந்த பாகவதம் ஆரம்பம். இதையும் சுகர் சொன்ன பாகவதம் நமக்கு எப்படி கிடைச்சது, சுகர் வந்து பரீட்சித் மகாராஜனுக்கு சொன்ன அப்படின்னு நமக்கு எப்படி கிடைச்சதுன்னா அதுக்கான ஐதிஹியத்தையும் சொல்ற. இன்னொரு சமயம் கலிகாலம் ஆரம்பமாகும் போது மகரிஷிகள் எல்லாம் பயந்து போய் இந்த கலி வந்தாச்சுன்னா இனிமேல் லோகத்துல நாசம்தானே வரும் அப்படின்னு நினைச்சு ஏதாவது நல்ல காரியம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சா, லோகக்ஷேமத்துக்காக என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கா. நைமிஷாரண்ய கஷேத்திரத்துல போய் ஒரு நல்ல தீர்க்க சத்திரம் ஒன்று, சத்திரையாகம் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு உட்கார்ந்து ஆரம்பிச்சாலாம். நைமிஷாரண்ய கஷேத்திரம் ரொம்ப விசேஷமான கஷேத்திரம், அதான் அங்க தேர்ந்தெடுத்திருக்கா. சத்திரயாகங்கிறது நிறைய பேர் சேர்ந்து பண்றது, ஒருத்தர் பண்றது கிடையாது. 1000 வருஷம் பண்ண வேண்டிய ஒரு பெரிய யாகம் ஒண்ணு, அதை எடுத்தாலும் நைமிஷே நிமிஷாரண்ய ரிஷய சவுனுகாதய சத்திரம் சொர்க்காய லோகாய சகஸ்ர சமமாசத த ஏகதாது ஹிருதய பிராதர் ஹுத ஹுதாக்னய. ஒரு சமயம் அவர்கள் வந்து யாகம் பண்ணிட்டு இருக்கும்போது காத்தால செய்ய வேண்டிய ஹோமங்கள்லாம் பண்ணி முடிக்கச்ச சூத பௌராணிகர் அப்படிங்கிறவர் அந்த பக்கம் வர, அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷத்தினாலே அவருக்கு ஒரு ஆசனத்தை கொடுத்து அவருக்கு வேண்டிய மரியாதைகள்லாம் எல்லாத்தையும் செஞ்சு நீர் எங்களுக்கு புராணத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்டிருந்தார். சூத பௌராணிகர் அதுக்காகவே இருக்கிறவர், வியாசரானவர் ஒருத்தருக்கும் ஒன்று ஒன்று உபதேசம் பண்ணார் இல்லையா. அதுல ரோமஹர்ஷன் ஒருத்தர், அவருக்கு வந்து புராணங்களையெல்லாம் நிறைய உபதேசம் பண்ணார் வியாசர். வேதங்களையெல்லாம் ஒருத்தருக்கு கொடுத்த மாதிரி புராணத்துக்கு இவர் சரியானவர்னு இவர்கிட்ட கொடுத்தார். அவர் புராணத்தை கேட்கும் போதே அவர் ரோமங்கள்லாம் குத்திட்டு நிற்குமா, அந்த அனுபவத்தினாலே அவருக்கு ரோமஹர்ஷன் பெயர். அவருடைய புத்திரர் இந்த சூத்தர் அப்படிங்கிறவர், ரௌமஹர்ஷணிஹி அப்படின்னு வரும். புராணங்கள் சொல்றதுக்குன்னே லோகத்துல பிறந்து லோகத்துல அங்கங்க புராணங்கள் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னாலே, யாகத்துல நடுவுல நிறைய புராண கதைகள்லாம் கேட்டா விசேஷம். அதனால சத்கிருதம் சூதமாசீனம் பப்ரச்சுகும் இதமாதராது, அவருக்கு சத்காரம் பண்ணி உட்கார வச்சு அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்கிறார். மகரிஷிகள்லாம், பௌராணிகரே, நீ வந்து வியாசர்கிட்ட இருந்து சகலமும் கேட்டிருக்க, வேதம் அவர் கேட்கல, வேதம் கேட்கிற இதில் இல்லை, அவர் சூத வம்சத்தை சேர்ந்தவர், அதனால புராணங்கள் உமக்கு நிறைய தெரியும், நீ லோகஹிதத்துக்காக ஏதாவது செய்ய சொல்லணும், நீர் இப்ப சொல்ற விஷயம் கலிகாலத்தில் எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கறதா இருக்கணும், கலிகாலத்தில் ஜனங்களுக்கெல்லாம் பிரவிற்த்தி குறவு, நீ தபஸ் பண்ணு அப்படின்னா தபஸ் பண்ண மாட்டான், யாகம் பண்ணு அப்படின்னா யாகம் பண்ண மாட்டான். எல்லாரும் மந்தாக சுமந்த மதையா மந்த பாக்யாக உபத்ருதா, ஏற்கனவே மந்தமானவர். என்ன கேட்டா வரவே மாட்டான். முதல்ல வந்தாதானே புரிஞ்சுக்கிறதுக்கு, அப்புறம் வந்தாலும் புரியாது. புரிஞ்சாலும் பாக்கியம் இல்லை நமக்கு, என்ன பண்றது? வரத்துக்கே பாக்கியம் இருக்காது பாதி பேருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பாக்கியம் வேணும். எல்லாம் புரிஞ்சாலும் செய்ய முடியாது. உபதிரவங்கள் நிறையா சம்சாரத்தில், உத்தியோகம் அப்படின்னும் குடும்ப தர்மங்கள் அப்படின்னும் எத்தனையோ இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி பகவத் சிந்தை ஒருத்தருக்கு வரணுங்கிறது கஷ்டம். அப்படி இருக்கும்போது அவனுடைய மனசுல பகவான் வந்து இருக்கணும். இவன் வந்து கஷ்டப்பட்டு பகவான் வைக்கிறதுக்கு முடியாது. இவன் மனசுல பகவான் வரா மாதிரி ஒரு நல்ல புராணம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க, அது உம்மாலதான் முடியும் அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்திச்சா. சூத்த போராணிக்கார் காத்துன்னு இருக்கார். அவர் சொன்னார், ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நான் காத்துருக்கேன், நான் சொல்றேன் அப்படின்னு உட்காந்து அவர் ஆரம்பிக்கும் போது, எம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் துவைபாயனோ விரக காதரா புத்திரேதி தன்மயதையா தரவோபினேதுஹு தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி அப்படின்னு சுகாச்சாரியரை குறிச்சு ஒரு ஸ்லோகம், தியான ஸ்லோகம் அருளி செய்கிறார். இன்னொரு தியான ஸ்லோகம் அருளி செய்கிறார். பொதுவாக ஆச்சாரிய தியானம் பண்ணிட்டு சொல்லுவா வழக்கம். இவர் ஏன் சுகாச்சாரியரை சொல்றார் அப்படின்னா, இப்பதான் சுகாச்சாரியர் கிட்ட பாகவதம் கேட்டுட்டு வரேன் நான். பரீட்சித் மகாராஜனுக்கு சுகர் வந்து சொன்னார் ஸ்ரீமத் பாகவதம், அதை கேட்டுட்டு நான் வந்துட்டு இருக்கேன். அந்த மனசுல அதனுடைய தாக்கம் அப்படியே இருக்கு. இன்னும் பாகவதம் தான் மனசுல இருக்கு, வேற எதுவும் இல்லை, வேற ஆகார சிந்தையெல்லாம் இல்லை. அப்படியே நடந்து வந்த 100 வருஷம் வராது, 100 வருஷம் அவர் இதே சிந்தையோடு இருக்க. பெருமாள் சேவிச்சுட்டு போனோம்னா ஆத்துக்கு போற வரைக்கும் பெருமாள் சிந்தை இருக்கும். ஆத்துக்கு போனப்புறம் பிக் பாஸ், இதுவரைக்கும் பெருமாள் தான் பாஸ் அது வரைக்கும். ஆனா இவருக்கு என்ன கேட்டா, அந்த மாதிரி உபத்திரம்னா எதுவும் இல்லாத அப்படினால ஸ்ரீமத் பாகவதமே மனசுக்குள்ள இருந்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்க. இதை யாராவது கேட்டா சொல்லலாம்னு ஆசை இருக்கு, யாரு இருக்கா கேட்கறது? அப்போ இப்படி இவர் இந்த கேள்வியை கேட்ட உடனேயே, நான் இப்பதான் கேட்டுட்டு வரேன், அதை சொல்றதுக்கு எனக்கு பரம பாக்கியம், உங்களுக்கும் நமஸ்காரம் அப்படின்னு அவளுக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த விஷயத்தை சொல்லணும்னா கொடுத்து வச்சிருக்கணும், என் மனசுல நிரம்பி இருக்கு. அதனால யதா அதீதம் யதாமதி, நான் எப்படி கேட்டேனோ அதை அப்படியே சொல்றேன். சுகாச்சாரியர் என்ன சொன்னாரோ அதை நான் எப்படி புரிஞ்சின்றேனோ அப்படியே சொல்றேன். அழகா பேசுறேன், அவர் சொன்னதை நான் சொல்ல போறேன்னு மாத்திரம் இல்லை, எனக்கு புரிஞ்சதை நான் சொல்ல போறேன். அவ்வளவுதானே முடியும், எல்லாருமே அப்படிதானே. அடி எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்ல முடியும். இன்னும் தெரிஞ்சவா நிறைய பேர் இருக்கா, முன்னாடியே இருக்கா, பல பாகவதர்கள் பல பாகவதங்கள் கேட்டவாரு. சூத போராணிக்கிறே அழகா சொல்ற, நான் என்னால தெரிஞ்ச வரைக்கும், சுகாச்சாரியர் சொல்ற மாதிரி சொல்லலையே கேட்காது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்ல ஆரம்பிச்ச. சௌனகர் கேட்கிற, சௌனகருடைய தலைமையில நிறைய மகரிஷிகள் யாகம் பண்றார். சௌனகர் பரம வைஷ்ணவர், ரிக்வேதத்தில் பல கிரந்தங்கள் எழுதினவர். புருஷ சூத்திரத்தினாலே பகவான அர்ச்சனம் பண்ண வியவஸ்தை பண்ணவர் அவர்தான். சௌனக பகவான் அருளி செய்தான் அப்படிங்கிற சுவாமி தேசி ரகசியத்தை சார் சௌனகருடைய வார்த்தைகளை பல எடுத்து காமிக்கிறார். சௌனகர் சொன்ன பெருமாளுடைய அர்ச்சாமூர்த்தி கருள், அத திருவடியிலேந்து ஆரம்பிச்சு திருமுடி வரைக்கும் அர்ச்சாமூர்த்தியை நன்னா யார் சேவிக்கிறாளோ அவளுக்கு சகல பாபங்களும் போகும் அப்படிங்கிற அந்த ரகசியத்தை சொன்னவர் சௌனகர் தான். ஆபீட்டான் மௌலிபரியந்தம் பசத புருஷோத்தமம் பாதகானி ஆசு நசியந்தி கிம் புனஸ்து உபபாதகம் அப்படின்னு பல விஷயங்கள் வைஷ்ணவா சொன்னார். எல்லாருமே பெரிய மகரிஷிகள், கேட்கிறோம் எல்லாரும் சாதாரணப்பட்டவா கிடையாது. கேட்கணுங்கிற அனுபவத்துக்காக கேட்கிறாளே தவிர விஷயம் தெரியாம கேட்கிறவா கிடையாது. சௌனக பகவான் கேட்கிற சூத புராணிகிட்ட பாகவதம் சொல்ற வாஸ்தவம் சுகாச்சாரியர் பரீட்சித் மகாராஜனுக்கு சொன்னார் அப்படின்னு இருளியோ, அதுவே ஆச்சரியமா இருக்கு. சுகாச்சாரியர் 7 நாள் எப்படி உட்காண்டார் ஒரு இடத்துல? அவர் உட்காரவே மாட்டார், பரீட்சித்த ராஜா தான் ஏழு நாள் எப்படி ஒரு இடத்துல உட்காண்டான், இது ரெண்டுமே நடக்கிற காரியம் கிடையாது. பரீட்சித் மகாராஜன் ஒரு சக்கரவர்த்தியா இருக்கக்கூடியவன், அவனுக்கு எப்படி ஏழு நாள் ஒரு இடத்துல உட்கார முடிஞ்சது? நம்மளாவே கேட்டா சமயம் இல்லைங்க, சமயமே இல்லை, யாருக்குமே சமயம் கிடையாது. என்ன பண்ணுவேன், எனக்கு டைம் இல்லை, டைம் இல்லைன்னு சொல்ற மாதிரி நமக்கே டைம் இல்லைன்னா ஒரு ராஜாவுக்கு எப்படி இருக்கும், அவன் எப்படி ஏழு நாள் உட்காண்டான்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது சுகாச்சாரியர் என்ன கேட்டான், எந்த ஸ்தரத்திலையும் நிற்க மாட்டார், ஏன்னா அனபேட்சா, ஒரு அபேட்சை கிடையாது. ஒரு இடத்துல ஏதாவது தேவை இருந்தா தானே அங்க போய் நிக்கணும், அவளோட வார்த்தை சொல்லணும், ஏதாவது பண்ணணும், அவபாட்டுக்கு போயிட்டே இருப்பார். யாராவது பிக்ஷை கொடுத்தா சரி, கிரகம் எப்படி வேகமா போயிட்டே இருந்தாரா, பௌதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு அவர் பிக்ஷைக்காக நின்றா கூட அந்த மாமி வந்து பிக்ஷை கொடுத்தா உண்டு, இல்லாட்டா அடுத்தது போடு, எந்த விருப்பு வெறுப்பு எதுவும் கிடையாது. அவர் வேகமா அவர் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வியாசர் துரத்தின்னு போனாருன்னு ஒரு கதை சொன்னேன் இல்லையா, அப்ப இப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு குளத்துல தேவலோக ஸ்திரீகள்லாம் குளிச்சுட்டு இருந்தா, யாரும் வர முடியாத இடம் அது, தேவலோக ஸ்திரீகள் மாத்திரம்தான் குளிக்க முடியும். அதனால வஸ்திரங்களை எல்லாம் கரையில வச்சுட்டு, இல்ல பாதி அரபுர வஸ்திரத்தோடு கூட அவ குளிச்சுட்டு இருக்க, இவர் வேகமா போற சுகர், பின்னாடி அவர் புத்ரா புத்ரான்னு சொல்லி வியாசர் பின்னாடி ஓடி வர, அவர் சுகர் போகும்போது இவெல்லாம் என்ன பண்ணா குளிச்சுட்டு இருக்கானா, அது சுகர் போற, சுகர் போற அப்படின்னா பின்னாடியே ஏதோ சத்தம் கேட்டது, புத்திரான் என்ன பார்த்தா வியாசர் வர, வியாசர் வரங்கிறத பார்த்தோன்னே கிடுகிடுன்னு வந்து வஸ்திரத்தை எல்லாம் நல்லா உடுத்திட்டு அவர்கள் நல்லா பவ்யமா இருக்கணும் அப்படின்னு இருந்தார். சுகர் போகும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். அந்த வேகமா போன வியாசர் கிடுகிடுன்னு போனவர் பட்டுன்னு நிறுத்துட்டு நேரம் அவ கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்ட, செத்தனா முன்னாடி ஒருத்தன் போனாமலையோ என்னோட பையன், அப்ப உங்களுக்கு லஜ்ஜைன்னா இல்லையா, வெட்கம் எல்லாம் இல்லையா, அப்ப வேடிக்கை பார்த்துருந்தவங்க, இப்ப நான் போகும்போது மாத்திரம் வஸ்திரத்தை எல்லாம் உடுத்திக்கணும், இப்ப கௌரவமா தீ காமிக்கணும், என்ன விஷயம், அவனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தோங்கோ அப்படின்னு கேட்டான். இவா சொன்னா அவர் நேர போன இவர் வந்து கேள்வி கேட்கிறீர்கள், அதான் வித்தியாசம். தேவியோ கிரியா பரிதது ந சுகஸ்ய சித்திரம் தத்வீக்ஷ்ய பிருச்சதி முனமு பகவன் தமாஸ்தி ஸ்திரீ பும்பிதா நது சுகஸ்ய விவிக்த திருஷ்டேஹே. சுகருக்கு ஸ்திரீனோ புருஷனோ வித்தியாசம் தெரியாது, யார் ஸ்திரீ யார் புருஷன் ஒன்றும் பார்க்கறது கிடையாது. எல்லா இடத்துலையும் அந்தராத்மாவான நாராயணன் மாத்திரம்தான் பார்க்கறது, மிருகத்துக்குள்ளேயும் நாராயணன் தான் பார்க்கறது. வேகமாக போறதை தவிர அங்க ஒரு எறும்பு போனா கூட உள்ளுக்குள்ள நாராயணன் இருக்கான் அப்படின்னு பார்க்கக்கூடியவர். ஸ்திரீ புருஷ பேதம் கிடையாது, சரீரத்துலானே இந்த பேதம் இருக்கு, ஆத்மால அந்த பேதம் கிடையாது, ஆத்மாவை பார்க்க தெரிஞ்சவனுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அப்ப வியாசர் உண்மையை உணர்ந்துட்டார் அப்படின்னு இதுலயே ஸ்லோகம், அப்படிப்பட்டவர் ஒரு அபேட்சை கிடையாது. அவர் எதுக்கு ராஜா கிட்ட போய் ஒரு வார காலம் சொன்னார், ஒரு ராஜா கிட்ட போய் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, ஏதாவது அபேட்சை இருக்க முடியும், ஒரு அபேட்சையும் இல்லாம இருக்கிறவர் சக்கரவர்த்தி குலத்துக்கு எதுக்கு போனோம், அவர் சுவாமி தேசியன் போகலையே, ராஜத்வாரங்களை எல்லாம் வர்ஜிச்சுட்டார், எதுவும் இல்லாம தானே இருந்தார், குஞ்சவர்த்தி பண்ணிட்டு இருந்தார். வித்யாரண்யர் அப்படின்னு ஒருத்தர் ராஜகுருவா இருந்தவர், அவர் தேசியன் கிட்ட வந்து சொன்னார், நான் ராஜகுருவா இருக்கேன், ஆனா நீர் தான் இருக்கணும், ஏன்னா எம்ம காட்டிலும் பண்டிதர் நீ தான், ஆனா நான் ராஜா கிட்ட சொல்றேன், நீர் ராஜகுருவா இருக்கும், நான் வந்து உங்களுக்கு டெபுட்டியா இருக்கேன் அப்படின்னு மாட்டேன், நான் உஞ்சவர்த்தியா இருக்கேன், அஸ்திமே ஹஸ்தி செயலாக்கிறே வஸ்து பைத்தாமகம் தர், வேற எதுவும் எனக்கு வேண்டாம், ராஜாவை போய் ஆசிரிச்சு இருக்கிறதெல்லாம் வேண்டாம், தனஞ்சய விவர்தனம் தனம் தூட கோவர்தனம் சுசாதனம் அபாதனம் சுமனசம் சமாராதனம், இத்தனை தனம் இருக்கு வீட்டில், மற்ற தனங்கள்லாம் வேண்டாம். தனஞ்சய விவர்தனம், தனஞ்சயனா அர்ஜுனன், அர்ஜுனனை தூக்கி விட்ட தனம் இருக்கு, தனஞ்சயன விவர்தனம் விருத்தி கொடுத்து, உதூட கோவர்தனம் கோவர்தனத்தை பிடிச்சு வச்ச தனம் இருக்கு, சுசாதனம் உபாயமான தனம் இருக்கு, அபாதனம் பாதனம் இல்லாத தனம் இருக்கு, சுமனசாம் சமாராதனம் பெரியவாழ ஆராதனம் பண்ணக்கூடிய தனம் இருக்கு, இத்தனை தனம் எங்கேயில் இருக்கு, நீர் என்ன தனம் கொடுக்க போறீர் அப்படிங்கிற மாதிரி சுகரும் அபேட்சையே இல்லாதபடினாலே ராஜகுலத்துக்கே போகாதபடினாலே இந்த கதை வந்து இப்படி நடந்ததுன்னு முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த சரித்திரத்தை சொல்லுங்கன்னு. ஏன்னா ஆச்சரியமான விஷயம் நடந்திருக்கு. பகவானுடைய சரித்திரம் இருக்கட்டும், இந்த பாகவதர்கள் ஒன்று சேர்றது, அதுவும் ஒரு ஆச்சாரியனும் சிஷ்யனும் ஒன்று சேர்றாங்கன்னு பெரிய விஷயம். ஒரு ஒரு ஜீவிதத்தில், ஒரு வாழ்க்கையில நம்ம பிறந்து வரும்போது இத்தனை ஜென்மத்தில் நடக்காத ஒரு சம்பவம் ஆச்சாரிய சம்பந்தம் இப்ப கிடைச்சது, அது பெரிய விஷயம். அது சொல்லுவோம். அவருக்கு சூத பௌராணிக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆஹா, கட்டாயம் சொல்ல வேண்டியதுதான். அதுவும் பரீட்சித் மகாராஜனுடைய கதை அவசியம் கேட்கணும். ஏன்னா கிருஷ்ணனோடையே பிறந்து, கிருஷ்ணனோடையே வளர்ந்து, கிருஷ்ண அனுகிரகத்தினாலேயே மரணம் அடைஞ்சவர். அதனால பரீட்சித்தினுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன். பரீட்சித் பிறந்த கதையிலேருந்து ஆரம்பிக்கணும், அப்பதான் அது புரியும் அப்படிங்கிறதுக்காக அதிலிருந்து ஆரம்பிக்கிறார். எப்படி பகவான் பரீட்சித்துக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறது புரியணும். மகாபாரத யுத்தத்துல யுத்தம் நடக்கும்போது பரீட்சித் மகாராஜா நம்ம அம்மாவனுடைய கர்ப்பத்தில் இருக்கான். அவ அப்பா அபிமன்யு, அவ அம்மா உத்தர ராஜகுமாரி. இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, யுத்தத்துக்கு முன்னாடிதான் கல்யாணம். அம்மா வயசுல குழந்தை இருந்துருக்கு. அந்த அபிமன்யுவ யுத்தத்துல கொண்டுட்டார் கௌரவர்கள்லாம் அநியாயமாக. அந்த அம்மாவுக்கு இப்ப வேற ரட்சை கிடையாது. அப்ப அப்படியே இருந்துட்டு இருக்கா, குழந்தைய பாதுகாத்துட்டு, இனிமே குழந்தைதான் நமக்கு லோகங்கள் எல்லாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. 18 நாள் யுத்தம் முடிஞ்சது. பாண்டவர்கள் பாண்டவர்களுடைய சைன்யத்தை சேர்ந்தவர்கள், இன்னும் பாண்டவர்களுடைய குழந்தைகள், திரௌபதியினுடைய குழந்தைகள் எல்லாரும் ராத்திரி படுத்துட்டு இருக்கும்போது அஸ்வத்தாமா வந்து ராத்திரியோட ராத்திரி எல்லாரையும் தலையை வெட்டிட்டார். அஸ்வத்தாமாவுக்கு ரொம்ப கோபம் அதிகமாயிருக்கு. எங்க அப்பா துரோணாச்சாரியரை பொய் சொல்லி யுத்தத்துல வதம் பண்ணாங்க. அதனால மனசுக்குள்ள அந்த ஆக்ரோஷம் இருக்க யுத்தமும் முடிஞ்சு போயிடுச்சு. துரியோதனையும் ஒண்ணும் இல்லாத பண்ணியாச்சு. அடுத்தது இனிமே பட்டாபிஷேகம் தான் ஆரம்பம். யுத்தம் பூர்த்தி ஆயிடுச்சு, இனிமே ஒரு காரியமும் கிடையாது. ஆனா கூட மனசுக்குள்ள அத்தனை ஆக்ரோஷம் இருக்கிறபடினால எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் சொபதாம் சீராம்சி தூங்கிட்டு இருக்கா தலை போய் விட்டுட்டேன். யுத்தத்திலே தெரிஞ்சா பரவாயில்ல, தூங்கிட்டு இருக்கும்போது அப்படி வர்றவா, தூக்கத்துல எழுந்து வரவா, தூங்கிட்டு இருக்கா, இப்படி மொத்த பேர் சிரசியும் விட்டா மறுநாள் பார்த்தால எல்லாரும் குய்யோ முய்யோன்னு வந்து திரௌபதியானவள் ரொம்ப சோகத்தில் இருக்கும்போது அர்ஜுனன் சொல்றான், நீ கவலைப்படாதே, யார் வெட்டினாலும் அவன் பிடிச்சு கொண்டு வரேன் அப்படின்னு. அது க்ஷத்திரியர்களுக்கு அப்படி ஒரு மானம், இதுவானாலும் படிக்க படி வாங்கிடும். அதனால கிளம்புறான் அர்ஜுன், நான் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தறேன் அப்படின்னு காண்டீவத்தை எடுத்துன்னு அர்ஜுனன் வேகமா கிளம்ப, இந்த அஸ்வத்தாமா என்ன பண்ண, நேர போய் துரியோதனன் கிட்ட போய், அவன் குத்துயிரும் குலவீரமா இருக்கான், அவன் கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்ன. துரியோதனா, ஒரு நல்ல நியூஸ் வச்சிருக்கேன், இதை கேட்டுட்டு நீ மரணம் அடைஞ்சுக்கோ, உன்னுடைய வம்சத்தை ஒண்ணும் இல்லாத பண்ணிட்டேன், குரு வம்சம் நீ கிடையாது, போயிட்டு மொத்தம் பாண்டவர்களுடைய குழந்தைகளை எல்லாம் கொண்டுட்டேன் அப்படின்னா துரியோதனன் தலை இப்படி ஆட்டினான், அவனுக்கு இஷ்டம் இல்லை. ஏடா நான் தான் போயிட்டேன், இவன் வம்சத்தையாவது விட்டு வைக்க கூடாது அப்படின்னு அவனும் துக்கப்பட்டான். அஸ்வத்தாமா கடைசியில் இவனாவது சந்தோஷப்படுவானா, இவனும் சந்தோஷப்படல. அப்படி நடிச்சுட்டு இருக்கும்போது அர்ஜுனன் துரத்திட்டு வரான் அப்படிங்கிறத பார்த்து அதி வேகமா ஓடி, இந்த அர்ஜுனனை சமாளிக்கிறதுக்கு வழி கிடையாது தெரியும். அதனால ஒரு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண, பிரம்மாஸ்திரத்துக்கு பதில் அஸ்திரம் கிடையாது. என்னதான் யார் தான் இருந்தாலும் அர்ஜுனனே இருந்தாலும் பதில் அஸ்திரம் கிடையாது. அப்போ அர்ஜுனன் வந்து பாஹி பாஹி அப்படின்னு கிருஷ்ணனை நினைச்சார். கிருஷ்ணா நீதான் ரட்சிக்கணும், ஏன்னா இத்தனை தரம் மகாபாரத யுத்தத்துல காப்பாற்றி கொடுத்தவன் நீதானே. பாஹி பாஹி ஜெகநாதா, ஜெகநாதா ரட்சிக்கணும், பா நீ அபயம் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கச்ச கிருஷ்ணன் முன்னாடி வந்திருந்து, அர்ஜுனா அந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணியிருக்கான், அது நீ நேர அவங்காலேயே விழுந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை திருப்பி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லலாம்னா அவனுக்கு அந்த திருப்பி வாங்கிக்க தெரியாதான், இந்த யுத்தத்துல பாதி பேருக்கு இந்த பிரச்சனை, அத பிரயோகம் பண்ணதான் தெரியும், திரும்பி வாங்க தெரியாது. அப்ப என்ன பண்ண, நான் சொல்றதை செய்ய, நீ ஒரு பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்ணு, அப்புறம் அதை திரும்பி வாங்கும் போது ரெண்டுத்தையும் சேர்த்து திரும்பி வாங்கிக்கோ, ரெண்டு ஒன்று சேர்ந்துருமா, சேர்ந்தாச்சுன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து சமஹாரம் பண்ணிக்கோ அப்படின்னு கிருஷ்ணன் உபாயம் சொல்ல, அதே மாதிரி பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணி ரெண்டு பிரம்மாஸ்திரத்தையும் சேர்த்து வாங்கிவிட்டேன். கிருஷ்ணனானபடினாலே அழகான உபாயம் சொல்றேன், ராமாவதாரத்திலே இருந்தா பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தா அப்படின்னு வரும், இந்திரஜித்து பிரம்மாஸ்திரம் போட்டான் கட்டுப்பட்டு இருந்தா, அவர் ஐயோ பாவம் அவதார். இவர் கிருஷ்ணன் என்ன கேட்டா, கிருஷ்ணன் மேல பிரம்மாஸ்திரம் இல்ல, கிருஷ்ணனுடைய பக்தன் மேல பிரம்மாஸ்திரம் போட்டா கூட விடமாட்டார், அதுக்கு ஏதாவது வழி சொல்லிட்டா விடுவோம். உடனே அர்ஜுனன் வேகமா போய் அஸ்வத்தாமாவை பிடிச்சு கொண்டு வந்து கம்பத்தை கை போட்டு நல்லா கட்டி வச்சு திரௌபதி முன்னாடி நிறுத்திட்டம் அவாங்முகம் கர்ம நிரீட்சிதே ஜுகுப்சிதேன நிரீட்சிய கிருஷ்ணா அபகிருதம் குரோ சுதம் வாமஸ்வபாவா கிருபயானநாமச. அஸ்வத்தாமா முன்னாடி வந்து திரௌபதி கூட்டு காமிச்ச, தோபார் கொண்டு வந்திருக்கேன் பார், என்ன பண்ணலாம்னு சொல்லுனா, இந்த போற வழியில கிருஷ்ணன் இருந்த பிடிச்சின்னு போறான் யா, அர்ஜுனா ஏன் இப்படி கூட்டுன்னு போயிட்டு இருக்க, இதெல்லாம் கூட்டுன்னு போகக்கூடாது, சிறச்சேதம் பண்ணிடு, தென்ன ஐச்சின்னு போறதுக்கு இந்த மரியாதையா பண்ண போற, சிறச்சேதம் பண்ணிடு அப்படின்னுட்டான். ஆத்தத்தை எதுவா இருந்தாலும் சரி கொண்டுட வேண்டும், பிரம்ம கொண்டுட வேண்டியதான்ட்டார் கிருஷ்ணன். சரி சரி அப்படின்னு கேட்டேன் அர்ஜுன், நேரம் திரௌபதிட்டு காமிச்சோட முன்னாடி கொண்டு வந்து திரௌபதி வந்து அஸ்வத்தாமாவை பார்த்தானா, தலையை குனிஞ்சின்னு இருக்காரு, அவர் செய்த காரியத்துக்கு தலை குனியாம என்ன பண்ண முடியும், அவ முன்னாடி வந்து நிற்க வேண்டியதா இருக்கு, அவ குழந்தைகளையே கொண்டுட்டு தலையை குனிஞ்சின் அஸ்வத்தாமா இருக்காரு. நிரீட்சிய கிருஷ்ணா அபகிருதம் இப்படி கண்ணு திறந்து பார்த்தவன் அஸ்வத்தாம முகத்தை பார்த்துட்டு உடனே என்ன தோணித்தான், துரோணாச்சாரியருடைய புத்திர குரு சுதர் அப்படின்னு தோணித்தான், உடனே கை கூப்பினான், வாமஸ்வபாவா கிருபயானநாமச. குரு புத்திராச்சே அர்ஜுனர் பார்த்து சொல்ற, குரு புத்திரர் நான் யாரோ நடிச்சேன், குரு புத்திரன்னா கொண்டு வந்திருக்கோங்க, பிரதட்சிணம் பண்ற, கண்ண ஜலத்தோடு கூட கை கூப்பிட தலை வந்த கிருபை வந்துருத்து, கோபங்கள்லாம் போயிடுத்து, அப்படியே திரும்பிட்டான். உடனே என்ன பண்றது இவர அப்படின்னா, யுதிஷ்டிரர் கொண்டாடி திரௌபதியை கொண்டாடி, திரௌபதி சொல்றார், குழந்தைகளை இழந்து நாம் படுற கஷ்டம் எனக்கு தெரியும், இவ அம்மாவுக்கும் அந்த கஷ்டம் வேண்டாம், அவ அம்மாவுக்கு கிருப்பின்னு பெயர், கிருப்பர் கரளி, கிருப்பருடைய சகோதரி. கிருப்பி என்ன நினைச்சிட்டு இருக்கானா, துரோணாச்சாரியர் போனா கூட ஒரு வீரனான புத்திரன் அஸ்வத்தாமன்னு ஒருத்தன் இருக்கான் எனக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தானே அங்க இருக்கா, அதனால அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது, என் கஷ்டம் யாருக்கும் வர வேண்டாம், குரு புத்திர விட்டுடுங்க, தர்மபுத்திர பாராட்டின. பீமன் மாத்திரம் அண்ணாவுக்கு எப்போ இதான் காரியம் அப்படின்னு அவர் சொல்றது எதுக்கு கேட்கணும் அப்படின்னு, கிருஷ்ணன் வந்து ஆச்சரியமான விஷயம் விட்டுணுங்க, அர்ஜுனன் கேள்வி கேட்டான், செத்த நாய் முன்னாடி நான் வரும்போது நீ என்ன சொன்ன, கொன்னுடு ஏன் கூட்டுண்டு போற அப்படின்னு, இப்ப இப்படி கேட்டா விட்டுடு அப்படிங்கிற ஆளுக்கு ஏத்த மாதிரி பேசுறதுக்கு நின்ன. கிருஷ்ணன் சொன்னார், நீ என்ன புரிஞ்சுக்கோ, எல்லாரும் அப்படிதான் சொல்லுவா, கிருஷ்ணன் அங்க அப்படி சொன்னார் இங்க அப்படி சொன்ன அப்படின்வா, அது நீ புரிஞ்சுக்கோ, நான் ரெண்டையும் சொன்னேன் நீயே புரிஞ்சுக்கோன்னு, கொல்லணும்னு சொன்னேன் அதையும் புரிஞ்சுக்கோ, இப்ப கொல்லக்கூடாதுன்னு சொல்றேன் உயிரை விட்டுடுன்னு இதையும் புரிஞ்சுக்கோ அப்படின்னா, அர்ஜுனன் யோசிச்சு பார்த்தாலும் சரி அப்படின்னு புரிஞ்சுட்டு அவனுடைய சிறச்சேதம் பண்ணுன்னு முதல்ல சொன்னான், இப்ப வந்து உட்டுடுந்தானே சொல்றது அப்படின்னா, அவனுடைய சிரஸ்ல ஒரு மணி ஒண்ணு இருக்கும், அந்த மணியை எடுத்துட்டோம், கிரீட்டம் மாதிரி அது, இந்த கிரீட்டத்தை எடுத்துட்டோம் வச்சுக்கோங்க, அவளுக்கு பெரிய உயிரே போன மாதிரி, ராஜாக்களுக்கு எல்லாம் கிரீட்டம் தான் முக்கியம், கிரீட்டத்தை எடுத்துட்டா அவளுக்கு அவமானம் அவமரியாது, அதுக்கப்புறம் தனியா எதுவும் வேண்டாம், அதனால சிரஸ் எடுத்த மாதிரி இருக்கணும், கிரீடத்தை எடுத்துட்டா சிரஸ் எடுத்த மாதிரி, அது பெரிய தண்டனை. என்ன ராஜாக்களுக்கு எல்லாம் இப்போ கிரீடத்தோட தான் படங்கள்லாம் வரையணும், அப்படிதான் போடணும், அவருக்கு பெரிய கௌரவம். இவருக்கு தண்டனை கொடுக்கணும்னா என்ன பண்றதுன்னு கேட்டா, முன்ன ஒரு சமயம் இங்கிலாண்டில் ஒரு ராஜாவுக்கு தண்டனை கொடுக்கணும், அப்ப இங்கேருந்தா முத்துசுவாமி தீட்சிதர்னு ஒருத்தர், பெரிய வக்கீலா இருந்தவர் அட்வொகேட், அவர் தான் எழுதுங்க, அவர் கிரீடத்தை எடுத்துருவோம், அதுதான் அவருக்கு தண்டனை. இனிமேல் எப்போ அவர் படம் போட்டாலும் கிரீடம் போடக்கூடும், அவர் எங்க போனாலும் கிரீடம் கூட. இதை வச்சுட்டு தான் அவர் எழுதுற, அதான் ஒத்துண்டா ஒத்துண்டா, அதை தான் தண்டனையா கொடுத்தான். அதனால தலை அதுவும் கேசத்தை எடுக்கிறதுங்கிறது அதானே, கேசத்தை முண்டனம் பண்றது அது ஒரு பெரிய தண்டனை. ஏன்னா தலை போன மாதிரியா அவனுக்கு. இந்த கிராப் வெட்டிக்கு போறவங்கலாம் பாருங்க, அப்பா நான் போயிட்டு வரேன்னு, எங்கடா போற அப்படின்னா தலை சீவிட்டு வரேங்கிறான். அந்த மாதிரி அஸ்வத்தமாவுக்கு அப்படி பண்ணி விட்டு கிரீடத்தை எடுத்துட்டா, அவரோட கூடவே பிறந்தவருக்கு ரத்னம் அது. அஸ்வத்தமா ரொம்ப அவமரியாதையோடு கூட திரும்பி போக, அதுக்கப்புறம் கிருஷ்ணன் வந்து இவர்கள்ட்டெல்லாம் விட பெற்று துவாரகைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறார். ஆச்சு, யுத்தங்கள்லாம் நன்னா நடத்தியாச்சு, அடுத்து உங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கோங்க, நான் ஊர் போயிட்டு வரேன் அப்படின்னு வெத்தரபாக்கெல்லாம் வாங்கிட்டு வேகமா கிருஷ்ணனுடைய தேர் வந்து அந்த தெரு வழியா போறது. அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு சத்தம் கேட்கறது, பாகி பாகி மகாயோகின்னே தேவதேவ ஜகத்பதே நான்யம் தொதபயம் பஸ்யே எத்ர மிருத்யுஹும் பரஸ்பரம், பாகி பாகின்னு சத்தம் கேட்கறது. அர்த்த சப்தம் கேட்டா உடனே கிருஷ்ணனுடைய பேர் தானா நிற்கிறது. பாகி பாகி மகாயோகின்னு தேவதேவ ஜகத்பதே, உம்ம தவிர வேற யார் காலில் விழுவேன், ஜெகத்பதி தேவதேவன், உம்ம தவிர வேற எங்கேயும் அபயங்கிறது கிடையாது, எல்லா இடத்துலையும் பயம்தான். எத்திர மிருத்யு பரஸ்பரம், யார் யாரை கொள்றான்னு தெரியல, எப்ப கொல்ல போறான்னு தெரியல, எல்லாம் பயமா இருக்கே அப்படின்னு ஒரு சப்தம் கேட்கச்சு. கிருஷ்ணன் யாருன்னு பார்த்தா இந்த உத்தர ராஜகுமாரி வர, அவ ஒரு அஸ்திரம் அவளை துரத்துற. அஸ்வத்தாமா என்ன பண்ண, போனவ திரும்பி இன்னொரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டான். அவருக்கு இன்னும் ஆக்ரோஷம் அதிகமாகி, இங்க பாண்டவாளே இல்லாத பண்ணிடுறேன் பூமியில, பாண்டவாளும் கிடையாது பாண்டவ வம்சமும் கிடையாது, அபாண்டவாஸ்திரம் அப்படின்னு அபாண்டவா பூமி ஆக்கிறதுக்காக ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்றேன் அப்படின்னு மறுபடியும் ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ண, அந்த அஸ்திரமானது பாண்டவர்களை குறிச்சு வருது. உடனே அர்ஜுன் பார்க்கறான், கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா இன்னொரு அஸ்திரம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, கிருஷ்ணன் சுதர்சனேன சுவாஸ்திரேன நிஜா அவர்களுக்கெல்லாம் ரட்சை கொடுக்கறதுக்காக சக்கராயுதத்தை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த என்ன அந்த அஸ்திரம் ஓடி போயிரு. ஸ்வானாம் ரக்ஷாம் யதாத்விபூ, சுதர்சனத்தை வச்சு அவளுக்கு ரட்சையை கொடுத்துட்ட, அதோட கதை முடிஞ்சு போச்சு. அவரும் அதான் நினைச்சிட்டு இருக்கான், அஸ்வத்தாமாவும் பாண்டவால கொள்ளணும் தான் நினைச்சிருக்கான், அது இல்ல சுதர்சனத்தாலும் காப்பாத்திட்டேன். ஆனா இந்த அஸ்திரம் தெய்வீகமான அஸ்திரமான அப்படின்னால பாண்டவ வம்சமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு இல்லையா, அது வந்து இவருடைய கர்ப்பத்துக்குள்ள போய் தாக்குது. ஏன்னா பாண்டவர்களுடைய ஒரு வம்சம் உள்ளுக்குள்ள இருக்கு, பயத்துக்குள்ள இருக்கு. அதனால இந்த அஸ்திரம் நேரம் வந்து இவருடைய கர்ப்பத்தை தாக்குறதுக்கு வரைச்சேன், அது தெரிஞ்சுட்டு அவ கிருஷ்ணனை தவிர இனி வேற கதி கிடையாதுன்னு நல்லா தெரியும், வேற யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும். என்னாலும் திரௌபதியோட மாட்டு பொண்ணாச்சு சாதாரணமா, அதனால நேர போய் பாகி பாகி மகாயோகன் அப்படின்னு வச்ச கிருஷ்ணன் தேர் அப்படியே அதை நிறுத்தி என்ன விஷயங்கிறது அப்படியே புரிஞ்சுட்டு கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் அந்த அஸ்திரம் உள்ளுக்குள்ள இவ வயத்துக்குள்ள வரத்துக்கு முன்னாடி கிருஷ்ணனே தானே அவ வயத்துக்குள்ள போய் அவ கர்ப்பத்துக்குள்ள இருந்து ஒரு கதாயுதத்தையும் சங்க சக்கரத்தையும் கையில வச்சுட்டு முன்னாடி நிற்கிறான். அதை பார்த்து அந்த அஸ்திரம் அப்படி போலாமான்னு போனா அந்த கர்ப்பத்துக்குள்ளேயே சுத்தரான கிருஷ்ணன் சுத்தி சுத்தி சுத்தி கிருஷ்ணனும் வர அந்த அஸ்திரம் பார்த்துட்டு இனிமே நமக்கு வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு போறலாம். அப்படி அவரை வந்து பகவான் ஆச்சரியமாக காப்பாத்தி கவலைப்படாதே அப்படின்னு சொன்னா அஸ்திரம் போயிடுத்து, அவளுக்கும் நிம்மதியாச்சு. அப்பா பயந்து போயிட்டா எல்லாரும், கிருஷ்ணன் சொன்னா அபாண்டவாஸ்திரம் பிரயோகம் பண்ணிட்டு போயிருக்கான், நல்ல வேலை எல்லாரும் தொடச்சாச்சு அப்படின்னா குந்தி தேவி இருக்கா இல்லையா கண்ணில் ஜலமுட்டு அழகா, இப்படி ஒரு ரக்ஷன் அகல நினைச்சு கூட பார்க்கல, என்ன ஆபத்து எப்படி வரும்னு தெரியல. அப்படி இருக்கச்ச பகவான் இப்படி ஒரு ரக்ஷன் கொடுக்குறான் இல்லையா, அதனால கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்றாளா. நமஸ்தே புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலக்ஷ்யம் சர்வபூதானாம் அந்தர்பகிரவஸ்திதம். கிருஷ்ண ஸ்தோத்திரம் பண்ணும்போது குந்தி ஆத்ய புருஷன், புருஷ சூக்தத்தினாலே சொல்லப்பட்டவன், ஆதி காலத்திலே பிரளய காலத்திலே இருக்கக்கூடிய புருஷன், அதனால தானே புருஷன் பெயர். ஈஸ்வரனா இருக்கக்கூடியவன், பிரகிருதியை கடந்து இருக்கக்கூடியவன், எல்லா வஸ்துக்குள்ளையும் அந்த பகிகி வெளியெல்லாம் இருக்கக்கூடியவன். அப்ப அவனை நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஆரம்பிக்கிறேன். முதல்ல நமாவிதான் ஆரம்பம். நான் ஸ்தோத்திரம் பண்றேன், நமஸ்கரிக்கிறேன், வேற என்ன பண்ண முடியும்? கிருஷ்ணன் ரொம்ப உறவு குந்திக்கு அத்தையாகும், வசுதேவருடைய சகோதரி, சகோதரியா இருந்து வேற இடத்துல கொடுக்கப்பட்டான், அதாவது ஸ்வீகாரம் மாதிரி. அப்போ அத்தை அத்தை தான் கூப்பிடுற வழக்கம், கிருஷ்ணனை அத்தை கொடுக்கிற சாதம் தான் சாப்பிடுற வழக்கம், அத்தைகிட்ட கதை தான் பேசுற வழக்கம். முதல் முதல்ல அத்தைக்கு தன்னுடைய நல்ல செய்தியை சொல்லி அனுப்பிச்சு கிருஷ்ணன் தான் ஒரு கதை வரும் பின்னாடி. அதாவது முதல்ல குழந்தைகள் வளர்க்கும் போது கஷ்டப்பட்டால் பாண்டு போன உடனே அப்ப கிருஷ்ணன் தான் சொல்லி அனுப்புறான், நீ கவலைப்படாதே நான் பாத்துக்கிறேன். இப்ப பார்த்து குழந்தை கிருஷ்ணா அப்படின்னும் வாசுதேவா அப்படின்னும் சொல்ல தோணலையா? ஏன்னா ஆச்சரியமான காரியம் பண்ணிருக்கிற அப்படின்னா நமஸ்தே புருஷம் துவாத்தியம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ற, மகரிஷிகள் ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி ஆரம்பம். ததா பரமஹம்ஸ்யானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தியோக விதானார்த்தம் கதம் பஸ்யே மகிஸ்திரியா. குந்தி வாச்சன், குந்தி ஸ்தோத்திரம் இது ரொம்ப பிரசித்தமான ஸ்தோத்திரம். முதல்ல இப்படி ஆரம்பிச்சா இல்லையா, ரெண்டாவது ஸ்லோகத்துல அதுக்கடுத்து மேல தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். இன்னும் பகவானுடைய குணங்களை எல்லாம் அவன் மேல பிரகிருதிக்கு மேல எப்படி இருக்கான்னு வேதாந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லணும். ஆனா எனக்கு சொல்ல தெரியாதே, நான் எப்படி சொல்லுவேன்? ஏன்னா பரமஹம்சர்களான முனிகள் இருக்காங்களோ, ரிஷிகள் இருக்காங்களோ, அவர்கள்லாம் நிறைய உன்னை இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணுவா, அவர்கள்லாம் தியான யோகத்தினாலே எல்லாத்தையும் பண்ணுவா. நான் கதம் பசியமிகு ஸ்திரீயா, ஸ்திரீகள் நாங்க என்ன வேதாத்தியனம் பண்ணுவோமா தியானம் பண்ணுவோமா எங்களுக்கு என்ன தெரியும்? அதனால ஒரு ஸ்லோகம் சொன்னேன், ரெண்டாவது ஸ்லோகம் இது முடிஞ்சு போச்சு. இப்போ கதம் பசியே மகி ஸ்திரீயா அப்படின்னா உடனே கிருஷ்ணன் பார்த்தானா, குந்திய பார்த்து, அம்மா நீ அதெல்லாம் சொல்ல வேண்டாம், நீ வழக்கமா என்ன ஏதோ சொல்லுதல்லையோ எப்பவுமே அதை சொல்லேன் அப்படின்னா, கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நம. நான் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், நீ கிருஷ்ணன், நீ வசுதேவனுடைய புத்திரன், நீ நந்தகோபனுடைய சுதன், இது தேவகி நந்தன, தேவகிக்கு இளம் குழந்தை, அதுதான் எனக்கு எப்பவுமே தெரியும், உன்னை நான் சேவிக்கிறேன் அப்படிங்கிற இதை சொல்லுங்கிறான் கிருஷ்ணன். இதுக்கு அந்த கதை இல்லை, அதெல்லாம் அவ சொல்லிப்பா, நீ இதை சொல்லு. அதெல்லாம் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணப்பா, இது அவதாரம் பார்த்தா வசுதேவனுடைய புத்திரன் வாசுதேவன் அப்படின்னு பெயர் வச்சுட்டார். அங்க இல்லாம அங்கிருந்து திடீர்னு ஓரிரவில் அன்னிகராத்திரியே அந்த இடத்து விட்டு நேர போய் நந்தகோபனுடைய சுதனான அங்கேயும் யசோதை இடுப்புல வச்சுட்டு பால் கொடுக்கற மாதிரி யசோதா நந்தனாக இருந்த அப்படின்னு அந்த பிரிவையில ஆரம்பிச்சு சொல்றேன் அப்படின்னு கிருஷ்ணன் சிரிச்சான். இப்ப இதுக்கு கிருஷ்ணாய வாசுதேவாய எல்லாம் சொன்ன, நமோ நமஹா அப்படின்றியே, நமோ நமஹாங்கிற பெரிய வாக்கு இருக்கோ அது எதுக்கு அப்படின்னா, நீ பண்றிருக்கிற காரியத்துக்கு நாம என்ன பண்ண முடியும், நமக்கு பிரித்தி உகாரம் நான் என்ன பண்ண முடியும்? விஷான்மகாப்தே புருஷாத தரிசனாத் அசத் சபாயா வனவாச கிருச்ரதஹ மிருதே மிருதேனேக மகாரதாஸ்த்ரதஹ திரௌண்யஸ்த்ரதஸ்சாஸ்மஹரேபிரக்ஷிதாஹ. கிருஷ்ணா, எனக்கு எத்தனை ஆபத்து வந்தது தெரியுமா? என் வாழ்க்கையில முதல்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் ஆபத்து தான் எனக்கு, வேற கிடையாது. எனக்கு என்னென்ன ஆபத்து வந்ததோ அந்தந்த ஆபத்துல நீ என்னை எப்படி எல்லாம் ரட்சிச்சாயோ அதையெல்லாம் சொன்னா அதுதான் மகாபாரதம். மகாபாரதம் தனியா ஒண்ணு கிடையாது. முதல்ல என் குழந்தைகளுக்கு விஷம் வச்சா, சின்ன வயசுல பீமனுக்கு விஷம் வச்சா, அப்ப காப்பாத்தினது நீ. அப்புறம் அரக்கு மாளிகையில நெருப்பு வச்சா, அப்பவும் காப்பாத்தினது நீ தான். அதுக்கப்புறம் துஷ்டர்களுடைய சபையில என்னுடைய மாட்டு பொண்ணு பாஞ்சாலி இருக்காங்க, அவளை மானபங்கப்படுத்தணும்னு பார்த்தா, அப்பவும் காப்பாத்தினது நீதான். இல்ல காட்டுல போனப்புறம் துர்வாசரன் ஒரு மகரிஷியை அனுப்பிச்சு காட்டுல ஏதாவது சாபம் கொடுக்க முடியுமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ண, அப்பவும் நீதான் வந்து மகரிஷி பசியோடு இருக்கும்போது ஒரு சோத்து பொறுக்க கையில எடுத்துட்டு அப்பவும் எங்களை காப்பாத்தினது நீதான். மகாபாரத யுத்தத்துலதான் எத்தனை அஸ்திரங்கள் இருந்தது, நாராயண அஸ்திரம், வைஷ்ணவாஸ்திரம், நாகாஸ்திரம், ஒன்னொன்னிலையும் ஒவ்வொரு கதை இருக்கு, ஒன்னொன்னிலையும் கிருஷ்ணன் தான் காப்பாற்றி கொடுத்துருக்க. கடைசியில எல்லாம் முடிஞ்சு கடைசியில இப்போ அஸ்வத்தாமனுடைய அஸ்திரம், இதுல இருந்து காப்பாத்தி கொடுத்துருக்கு. இது மொத்தமும் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, மகாபாரதம் பூர்த்தியா தான் சொல்லணும். எப்படி காப்பாத்தினார் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? வனவாசத்துல துர்வாசர் கிட்ட இருந்து காப்பாத்தினார் அப்படின்னா எப்படி காப்பாத்தினார்? துர்வாசர் போய் எனக்கு பசியா இருக்கு, நானும் இன்னும் நிறைய பேர் வந்திருக்கோம், எங்களுக்கு பசியா இருக்கு, எனக்கு ஆகாரம் கொடு அப்படின்னா அன்னைக்கு ஆகாரம் கிடையாது, முடிஞ்சு போச்சு, அந்த பாத்திரத்துல அதுக்கு மேல ஆகாரம் வராது. அப்ப என்ன பண்றதுன்னு திரௌபதி கஷ்டப்பட்டு இருக்கச்ச, என்ன பண்றதுன்னு தெரியல. இவரோ கோபிஷ்டர். அப்ப அங்கிருந்து கிருஷ்ணன் நேரம் வந்தானா, மா திரௌபதி அப்படின்னா என்ன அப்படின்னா பசிக்கிறது சாதமா அப்படி, கிருஷ்ணா இந்த விளையாட்டு தானே வேண்டாங்கிறது, நானே எதுக்காக அவஸ்தப்பட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும், தெரிஞ்சிருந்து நீ வந்து எங்கிட்ட வந்து சாதம் போடு அப்படின்னு சொல்றேன்னா, நீ அந்த பாத்திரத்தை கொண்டு வா அப்படின்னா, பாத்திரத்துல என்ன கிடைக்கும்? ஒன்னும் கிடையாது. இப்பதான் தெளிச்சு கொடுத்து வச்சுட்டேன், ஒன்றும் கிடையாது அதில், மத்தியானத்துக்கு மேலே வராது அதில், அது அது விசேஷமான பாத்திரம், நீ அதை கொண்டு வாயே அப்படின்னு சரி சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை கொண்டு போகணும். ஏதாவது இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு பருக்கு இருக்கு, ஒரு சாத பருக்கு, தோபாரா ஒரு சாத பருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கிருஷ்ணன் சாப்பிட்றான். திரௌபதி வெக்கத்தினால பார்க்கறான், இந்த சாத பருக்கு எங்கேருந்து இங்கே வந்தது, உள்ளுக்குள்ளே இருக்கு. ஒருவேள் திரௌபதி சரியா தேக்கலையோ அப்படிங்கிற நிறைய பேர், எனக்கு தோன்றது திரௌபதி நம்மள மாதிரி இருக்க மாட்டா, பகவானே தானே ஒரு சாத்து பருக்க ஆகிட்டான் உள்ளுக்குள்ள, தானே ஒரு சாத்து பருக்கா உள்ளுக்குள்ள இருந்து இந்த சாத்து பருக்க கையில எடுத்து அதை வாயில சாட்டு, அப்பா உன் பசி மொத்தமும் போயிடுது அப்படின்னு இவன் சொல்லும் போது அந்த துர்வாசருக்கும் பசி மொத்தமும் போயிடுது. துர்வாசர் அங்கேருந்து வந்த சாதம் வேணாம் அண்ணா, தரியாராத சாத்தா மாதிரி இருக்கு, தயவு பண்ணி தப்பா நினைச்சுக்காதுங்க சாதம் வேணாம், ஏன்னா கூட்டுட்டு அப்புறம் வரலன்னு தப்பா நினைச்சுக்காது, இல்லை கொஞ்சம் சாப்பிட்டு போமே அப்படின்னா, இந்த மற்ற வஸ்துவும் இல்லாமது பரவாயில்ல, இன்னும் இன்னும் இன்னும் இன்னும் கேட்பான், ஆனா ஆகாரத்துலாம் போருங்கிற திருப்தி வரும் மனுஷன், அதான் அன்னதான விசேஷம், போரும் போறோம்னு எழுந்து போயிடுவாங்க, இன்னும் கொஞ்சம் கொடுத்தா கூட வாங்க மாட்டேன். துர்வாசர் போருன்னு போனார், எப்படி காப்பாத்திருக்க? விஷத்திலேருந்து காப்பாத்தினது கிருஷ்ணன் தான், மகாகினியிலேருந்து காப்பாத்தினது அரக்கு மாலையில காப்பாத்தினது கிருஷ்ணன் தான், எப்படி தெரியும் அப்படின்னா எல்லாத்திலும் இவ காப்பாத்துற மாதிரி அங்கேயும் அவர் தான் காப்பாத்திருக்கணும், வேற என்ன? அதனால கடைசியில இந்த அஸ்வத்தாமா அஸ்திரத்திலிருந்தும் காப்பாத்தினது நீதான் இருக்கும்போது நான் நமோ நமஹான்னு சொல்லாமல் வேற என்ன சொல்ல முடியும் உங்ககிட்ட? விபதசன்துரஸ்வதிஜகுருசனம் அபுனர்வதர்சனம். கிருஷ்ணா ஒரு பிரார்த்தனைனா, கிருஷ்ணன் கேர நீ எது சொன்னாலும் காத்துட்டு இருக்கேன், என்ன வேணும் அப்படின்னா நிறைய ஆபத்துகள்லாம் வரணும், இனிமே ஆபத்து வராது, உனக்கு ஆபத்து கொடுத்துருந்தது யாரு? துரியோதனன், அவன் போயிட்டான், போன அப்புறம் இனிமேல் நிம்மதியா நீ இருக்கலாம், அஸ்வத்தமா இனிமே வரமாட்டான், பாட்டுக்கு நிம்மதியா அந்த பிள்ளைகள்லாம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவான், சௌக்கியமா இருந்துன்று அப்படின்னா அதுதான் வேண்டாம். துரியோதன் போயிட்டானேங்கிறதுக்காக நான் அடறேன், அவன் எனக்கு ஆபத்துகள்லாம் கொடுத்துருந்தான் இல்லையோ, அதனால தானே ஒன்னு நினைச்சிருந்திருந்தேன், இப்ப ஆபத்தே இல்லைன்னா உன் நினைவே எனக்கு இல்லாத போயிடும், அது வேண்டே வேண்டாம், நீ என்ன பண்ணுவியோ துரியோதன மூலமா கொடுப்பியோ நீயோ கொடுப்பியோ தெரியாது, எனக்கு நிறைய ஆபத்துகள் வந்துட்டே இருக்கணும். விபத அசியமான ஒரு பிரார்த்தனை ஒண்ணு பண்ண, நமக்கு சௌக்கியமா இருந்தா பகவானுடைய நினைவு வராது, 10,000 ரூபாய் வந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்ப பெருமாளுடைய நினைவு வராது, 10,000 ரூபாய் தொலையிட்டோம் அப்ப அழகி படிச்சுக்கோங்க. விபத சந்துனஹா, எங்களுக்கு நிறைய ஆபத்துகள் வரணும், ஒரு விபத்து வந்தா போறது மேல மேல வரணும், அடிக்கடி வரணும், தத்ர தத்ர நாங்க எங்கெங்க போறோமோ அங்கெல்லாம் வரோம், ஏ எங்க ஊர்ல மாத்திரம் இல்ல, எங்காத்திர மாத்திரம் இல்ல, நான் வெளியூர் போகும்போது அங்க கிருஷ்ணான்னு உன்னை நினைக்கணும், உன்னை நினைக்க ஆபத்து வந்தாதான் உன்னை நினைக்கணும்னு ஆபத்து தான் வரும், ஜெகத்குரு ஆபத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் நினைக்காதே, இதான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறோம்னாச்சே, எத்தனை விதமான ஆபத்தையும் சிருஷ்டிக்கிறதுக்கு ஒன்னால முடியும், அதனால எனக்காக சிருஷ்டிச்சு கொடுங்க, சிருஷ்டிக்க முடியாதோ இல்லையா, பயக்கிறது நீ தானே, பயக்கிறது பயநாசனம், பயத்தை கொடுக்கறவனும் பகவான் தான், நாசம் பண்றவனும் பயம் பகவான். எங்கப்பா அழகா சொல்ல, பயத்தை நாசம் பண்றவன் பகவான், ஒரு பெரிய ஆபத்தை வந்துட்டு வச்சுக்கோங்க, அது பகவான் தான் அதை போக்குவான், ஏன் அப்படின்னு கேட்டா அதை கொடுத்ததே அவன் தானே. யார் கொடுக்கறாளோ அவளை தானே. இப்படி ஒரு ஆபத்து எப்படி வரும் நினைச்சே பார்க்க முடியாம திடீர்னு ஒரு ஆபத்து எப்படி வரும்னா அவன் தானே கொடுக்கறான். இன்னொருத்தரால் கொடுக்கறதுக்கும் சக்தி கிடையாது, ஒழிக்கிறதுக்கு சக்தி கிடையாது மாத்திரம் இல்ல, மகா ஆபத்துகளை கொடுக்கறதுக்கும் பகவானுக்கு தான் சக்தி உண்டு, அதை ஒழிக்கிறதுக்கும் பகவானுக்கு தான் சக்தி உண்டு, வேற யாருக்கும் கிடையாது. அதான் பயக்க பயநாசனம். அதனால நீ உண்டாக்கி கொடுக்கணும் எனக்கு என்ன பவதோ தரிசனம், அப்பதான் உன் நிலையில எனக்கு இருக்கும். நான் என்ன பண்ணணும் கேட்டா இனிமே நிறைய ஆபத்து வரணும், நான் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு உன்னை சொல்லணும், நீ வந்து ஆபத்து போயின்னு இருக்க, ஆபத்தெல்லாம் போகணும், ஆபத்தெல்லாம் போக்கடிக்கணும், உடனே கிருதஜ்ஞதையோடு கூட பக்தியோடு கூட உன் மனசுல நினைக்கணும், இப்படியே என் வாழ்க்கை போகட்டும், இப்படியே பழக்கமாயிருக்கும், இனிமேலும் இப்படியே போகட்டும், இதை மாத்தி விடாது அப்படின்னு. இந்த குந்தி ஸ்தோத்திரம் இருக்கே, இந்த பெரியவர்கள்லாம் நித்தியப்படி வச்சிருந்தாங்க. சுவாமி இஞ்சிமேட்டு அழகிய சிங்கர் நித்தியமே சாதிப்பார் அப்படின்னு குந்தி வாச்சா அப்படின்னு ஆரம்பிச்சு இருக்க ரொம்ப ஆச்சரியமான ஸ்தோம். இப்ப நாலு தான் சொல்றேன் அடி. கோப்பியாததே திரீகிருதாகசி தாமதாவத் யாத்தே கசஸ்ரு கலிலாஞ்சன சம்பிரமாக்ஷம் வக்ரம் நினீய பயபாவனயா ஸ்திதஸ்ய சாமாம் விமோகயதி பீரபி யத்விபேதி. அழகா ஒரு விஷயம் சொல்ற, இதோட முடிச்சுட்டு போறேன். சின்ன வயசு ஞாபகம் ஒன்று வந்திருக்கு கிருஷ்ணா. சின்ன வயசுல நீ வெண்ணை திருடிட்ட அப்படிங்கிறதுக்காக உங்க அம்மா கையில ஒரு கயிறு எடுத்துண்டா, உன்னை கட்டி போடுறேன் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நீ தப்பு பண்ணிட்டியாம், நீ வெண்ணை திருடிட்டியாம், அதுவே ஒரு வேடிக்கை. நீயாவது வெண்ணை எடுத்துட்ட இன்னொருத்தருடைய வஸ்துவும் ஒன்று இருந்தா தானே, உன்னுடைய வஸ்து தானே எல்லாமே, இந்த கூட வெண்ணெய் கலவு கொண்டான் அப்படிங்கிறதுக்காக ஒரு கயிறு எடுக்க. உடனே அம்மாவுக்கு பயந்துட்டு அம்மா கயிறு கம்பு வச்சுருக்கா கேள்வி, அம்மாவுக்கு பயந்துட்டு அம்மா என்ன அடிக்காதமா, நான் இனிமே வெண்ணெய் திருட மாட்டேம்மா அப்படிங்கிற. யாத்தே தசாஸ்ரு கலில அஞ்சல சம்பிரமாட்சம் என்ன வேடிக்கைன்னா கண்ணன் கண்ணன் ஜலந்தரமா குட்டுறது, அம்மா என்னை விட்டுடுமா என்னை விட்டுடுமா என்னை விட்டுடுமான்னு அழுதுட்டான். அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகொள் செஞ்சிருவாய் நெளிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட வசோதை தொல்லையின் பத்து இறுதி கண்டானேங்கிற குலசேகரன். வக்ரம் நினீய பயபாவனையா ஸ்திதஸ்ய சாமாம் விமோகயதி. விட்டுடுமா நான் இனிமே பண்ண மாட்டேமா இனிமே பண்ண மாட்டேன்னு அழுதுட்டு கை கூப்பிடறான். அழுகையும் தொழுகையும் என்ன விட்டுடுமான் அப்படி போயின்னு இருக்கான். அம்மாவும் துரத்தின் பயத்தை வரவேற்றுக்கிறதுக்கு பலாதமாக பட்டுக்கிறான். சொல்றான் பயம் இவளுக்கு வரண முடியும், பயம் முன்னாடி வந்தது கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் பயத்தை போக்கடிக்கணும், இவனுக்கு எது பயம், இவங்கிட்ட அபயம் தானே இருக்கும், பயஸ்தானமே கிடையாது. அதனால என்ன பண்ணானா கிருஷ்ணன் அந்த பயத்துக்குன்னு ஒரு தேவதை உண்டு, இந்த நவரசங்களுக்கு நவரசங்களுக்கு தேவம் உண்டு, தேவதை உண்டு. அப்போ நாட்டிய சாஸ்திரத்தில் பரத முனிவர் வந்து நாட்டிய சாஸ்திரம் எழுதியிருக்கார், அந்த நாட்டிய சாஸ்திரத்தில் நவரசங்களுக்கும் தேவதையை எழுதியிருக்கேன். மாதிரி பயத்துக்குன்னு ஒரு தேவதை இருக்கு, அந்த தேவதையை கிருஷ்ணன் கூட்டு, ஏ பய தேவதையே கொஞ்சம் எங்கிட்ட வா, நான் வந்து இப்போ பயந்தா மாதிரி நடிக்கணும் இப்போ, ஆனால் நீ எங்கிட்ட வந்துடு அப்படின்னு சொல்லிட்டான். அந்த பய தேவதையை மாட்டேன், ஏ உங்ககிட்ட என்னால் வர முடியாது, ஏன்னா நீ வந்து நீ இருக்கிற இடத்துல அபயம்தான் இருக்கமே தவிர பயங்கிறது கிடையாது, அதனால உங்ககிட்ட என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி அது ஓடி போச்சான். கிருஷ்ணன் சொன்னா அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ ஒரு எமர்ஜென்சி அவசரம், சீக்கிரம் வந்துடும் அப்படின்னா அந்த பயதேவத்தை வரமாட்டேன், பயதேவத்தை ஒன்று இருக்கு போல இருக்கு, அது கொஞ்சம் கருப்பா குட்டையா இருக்கும் வச்சுக்கோங்க. அது பய அது எப்படின்னு நினைச்சுட்டு இருக்கச்ச கிருஷ்ணன் போய் அதுகிட்ட போய் ஒழுங்கு மரியாதையா வரையா இல்லையா அப்படின்னு அதை பயமுறுத்த பயந்து முறுத்தா அது பயம் பயம் கூட பயந்து வரும். இன்னும் கிருஷ்ணன் கிட்ட வந்து நிக்கச்ச பயத்துல எப்படி நடிக்கணுமோ அப்படி நடிக்கச்ச. அப்ப அழுகையும் அஞ்சு நோக்கும் அணிகழ்ச்சியும் சிறுவாய் நடிப்பதும் தொழுகையும் அதை நான் நினைச்சுட்டு இருக்கேன். நீ இப்படிப்பட்ட எங்களையெல்லாம் காப்பாத்துறவன், நீ அன்னைக்கு அப்படி ஒரு லீலை பண்ண இல்லையா, அதை நினைச்சிருந்து சிரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா மந்தம் ஜகா சவைகுண்டா. கிருஷ்ணன் சிரிச்சானாம் குந்தி ஸ்தோத்திரத்தை. ஆ சினிமா ஸ்தோத்திரம் பண்ற நீ லோகத்துல மகரிஷிதான் ஸ்தோத்திரம் பண்றதெல்லாம் இருக்கட்டும். ரொம்ப அழகான ஸ்தோத்திரம் வச்சு சிரிச்சான். சிரிச்சுட்டு என்ன பண்ணணும் கேட்டான். இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போனா சரி ஆசிரியமா உங்ககிட்டே இருக்கேன், உன்னுடைய சாதமே சாப்பிட்டு இருக்கேன், பரீட்சித் மகாராஜன் குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு உள்ள இருக்கிற குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னா கிருஷ்ணன் வந்து துவாரகை போறத கேன்சல் பண்ணிட்டு அங்க கொஞ்ச நாள் குந்தி அசல அத்தை அத்தைன்னு சொல்லியிருந்து அந்த இடத்திலேயே ஆச்சரியமாக இருந்தான். இந்த குழந்தை பகவானாலே ரட்சிக்கப்பட்ட குழந்தை. இது பிரம்மராதா அப்படின்னு பேர் சொல்றான். பரபிரம்மமான பகவான் வந்து கொடுத்த குழந்தையா இந்த குழந்தை. இப்படி ஆச்சரியமாக பரீட்சித் மகாராஜன் பிறந்தான். மைத்துனன்மார் காதலியை மயில் முடிப்பித்து அவர்களையே மன்னராக்கி உத்தரை தன் சிறுவனையும் உய்ய கொண்ட உயிராளன் உரையும் கோயில் அப்படிங்கிற பெரிய ஆச்சரியமா சொல்ற. உயிராளன் அவன்தான், உயிராளன் தான் உயிரை கொடுக்கிறவன். யாருக்கு? நமக்கு. நமக்கு உயிரை கொடுக்கிறவன் யாரா? பகவான் தான். இல்லை அண்ணா தெரியும். மைத்துனன்மார் காதலியை மயிர் முடிப்பித்து. திரௌபதி கூந்தல் தானே பெரிய விஷயம். மகாபாரதத்தில் திரௌபதி கூந்தல் முடிகிறான்ங்கிறது தானே பெரிய விஷயம். அந்த கூந்தலை முடிய வைக்கிறதுக்கு யாருக்கும் துப்பு இல்லையே. அஞ்சு பர்த்தாக்கள் இருந்தாலும் அவளுக்கும் துப்பு இல்லையே. ஆனா அவர்களையெல்லாம் கூட உதாசீனம் பண்ணிட்டு அந்த திரௌபதி கிட்ட கிருஷ்ணன் வந்து தூத்து போறான் யுத்தத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக. தர்மபுத்திரர் அனுப்புற, பாண்டவ தூதனாக கிளம்புறான் யுத்தம் நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. கிருஷ்ணன் தூத்து போகும்போது இப்படி வாச பக்கமா போகும்போது இந்த பக்கம் திரௌபதி இருக்காங்க. அவ கண்ட ஜன விட்டு அழுதுன்றதா. கிருஷ்ணன் இப்படி திரும்பி பார்க்கணும், அழக சத்தம் கேட்கறதுன்னு திரௌபதி வந்து தன்னுடைய கூந்தலை வந்து முன்னாடி வச்சுட்டு அதை முன்னாடி கிருஷ்ணனுக்கு காமிக்கிறார். கூந்தலை காமிக்கிறார். பார்த்து கிருஷ்ணனை பார்த்து அழறா. அவர்கள்லாம் ஏதோ தர்மம்னு சொல்றா, என் கதி என்ன அப்படின்னு அழறா. இன்னைக்கு கிருஷ்ணன் நேர திரௌபதி கிட்ட வந்து உனக்கு ஒரு ரகசியம் சொல்ற, வேற யார்கிட்டையும் சொல்லாத, இந்த யுத்தம் நன்னா நடக்கும் அதுக்காக நான் போறேன் அப்படின்னு. இதை நடத்துறதுக்காக நான் போறேன், மற்றது இவ்வாளுக்கெல்லாம் யுத்தம் நிறுத்தத்துக்கு போறேன்னு சொல்றதா அவ்வளவுதான். எல்லாம் ஏமாத்து வேலை அப்படின்னு திரௌபதி கிட்ட வாக்கு கொடுத்துட்டு போறான். இன்னும் வரப்போறது என்னங்கிறது பின்னாடி நடக்க போறதெல்லாம் நல்லா தெரியும் இல்லையோ. பின்ன பக்தர்கள் எதை சொன்னாலும் செய்யணும் அப்படின்னு அந்த தூது நடந்தான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி தூது நடந்தவன் பக்தர்களுக்காக அதை செய்யறவன்ங்கிறதுக்காக நான் போனேன். ஆனா அவன் கேட்டாதானே, அவன் கேட்க போறது இல்ல, யுத்தம் நடக்க போறது கவலைப்படாதே. மைத்து நன்மா அசிமான கூந்தல், திரௌபதி கூந்தல் சாதாரணமா நினைக்க வேண்டாம். என்ன கேட்டா, அவ அக்னியில பிறந்தவள், அக்னியில அந்த கூந்தலோட பிறந்தாள் திரௌபதி. யாக அக்னியில பெரிய கூந்தலோட பிறந்தாள். அக்னியில போய் கூந்தலோட இருக்கானே எப்படிப்பட்டவளா இருக்கும், எப்படிப்பட்ட கூந்தலா இருக்கும் பாருங்க. மைத்து நன்மார் காதலியை மயில் முடிப்பித்து அவர்களையே மன்னராக்கி. பாண்டவர்களே ராஜாவாக்கினது இவளுக்காக. உத்தரை தன் சிறுவனையும் உய்ய கொண்ட உயிராளன் அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கிறார். நீதான்ப்பா உயிரான். எப்போ பரீட்சித்து மகாராஜனா கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய காப்பாத்தினியோ நீ உயிரான். இன்னைக்கும் கர்ப்பத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் காப்பாற்றுற உயிராளன் பகவான் தான். ஆகாரம் கொடுக்கறது யாரு? கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு ஆகாரம் சரியா போயின்னு இருக்கேன், மூச்சு போயின்னு இருக்கேன், இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணது யாரு? பகவான் தான். யோமே கர்ப்பகதாபி விருத்தியும் கல்பிதவான் பிரபு அப்படிங்கிற. நான் கர்ப்பத்தில் இருக்கச்சு எனக்கு ஆகாரம் கொடுத்தது பகவான் தானேங்கிற ஒருத்தர். இப்ப எங்க போயிட்டார், இங்க தானே இருக்க, அதனால எனக்கு என்ன கவலைங்க? நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் கர்ப்பத்தில் நான் கவலைப்பட்டேன்னா எங்க அம்மா கவலைப்பட்டாரா, எங்க அப்பா கவலைப்பட்டாரா? நல்லா வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து முதல் மாசம், ரெண்டாம் மாசம், மூணாம் மாசம், நாலாம் மாசம் எந்தெந்த அவயவங்கள்ல எப்படி இப்படி வளர்ந்தனோ அப்படி எப்படி அழகா வளர்ந்து வந்து இல்லையோ, அதுக்கான ஆகாரங்கள்லாம் கிடைச்சது இல்லையோ. அப்போ தஸ்மாத் கர்ப்பா அனஸ்மியந்தோ வர்த்தந்தேன்னு வேதம். எந்த ஆகாரம் கொடுக்க வேண்டாம், ஆனா கர்ப்பம் தானா வளரும் அப்படிங்கிறது அது வேதம் எடுத்து காமிக்கிறது. அதனால அப்படிப்பட்ட ஒரு உயிராளன் பகவான் இப்போ பரீட்சித் மகாராஜனுக்கு உயிர் கொடுத்துருக்கான். குழந்தை பிறந்து சௌக்கியமாக இருந்தது அப்படின்னு பரீட்சித் ஜனனம். இனி சாயங்காலம் பரீட்சித் திக்விஜயமும் சுகாச்சாரிய சமாகமம், சுகாச்சாரியும் பரீட்சித்தும் சேர்ற வைபவம் ஒரு 6:30 மேல 6:40 கிட்டத்தட்ட ஆரம்பம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் யாக்யேன மார்க்யேன மதிம் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேப்ய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணஹ தம் நமாமி ஹரிம் பரம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.